ദീർഘം കഴിച്ചവരെ ചരണം നോക്കുക. നടയിലെ ഒരു ഗുരുക്കളെ വണങ്ങി ഇങ്ങനൊരാൾ വരുമ്പോഴോ ബന്ധപ്പെട്ട ഗുണക്കാർ നന്ദി അവർക്ക് ഭരതായ വരം നമോസ്തു തസ്മൈ തന്മോദാഹരണായ ഭക്തിഭാജ ഇത് ഭക്യമശേഷ ദിവ്യാസ്ഥിത രാഘവപാന്താഭാവീപ്രവളനന്ദനകൾ പകന്നി ശ്രീനണ്ടരാജരഞ്ചന്ദനയോ ദൃശ്യാക്ഷരാക്ഷമാണയാകോദാരാമ്യണാശരണം പ്രപദ്യേ ഒഴിയാറിയാവുള്ളോ എന്നിടത്തിലേ താൻ പ്രാർത്ഥനമണ്ടായിട്ടത്തെ ഇറൈവാണിക്കാരായ പ്രതിക്കട്ട അവനുക്ക് ഗുണപൂർത്തി ഉണ്ട്. നാങ്കൾ എന്ന മുതലും ഇല്ലാതവർ அப்படிங்கிற விடயத்தை கடமைகளின் சென்று காரணம் செய்கின்றோம். அறிவொன்றும் இல்லாத ஆய்வுக்கு இருப்பவர்கள் சொன்னார். அப்படி இருந்தாலும் உன்னாலே மறுக்க உண்டாது. உந்தன்னை கிடைந்திருந்தனை புண்ணியம் யாவுடையோ குறைவொன்று இல்லாத கோவிந்தன் எங்கள் அதிகாரத்தில் பார்த்து பலனந்தான் அது அவ்வளவு சுவாரஸ்யமில்லை. எங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகார சூன்யத்தை எதுவுமே இல்லாதவர்களுக்கு அனுகிரகம் கண்டது உனக்கு இன்னும் பெருமை. எந்தவிதமான குறையும் இல்லாதவன் சுவாவத்தாலேயே அகிலகேய பிரச்சினைக்கனா இருக்கிறவன். அப்ப ஏற்பட்ட சௌதீரியத்துக்கு ஒசந்ததான நிலை கடமா இருக்கக்கூடிய கோவிந்தன் பசுக்களையும் மாயகுலத்தையும் ரட்சிப்பதற்காகவே எடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம் கோவிந்தன் அசாதாரணமான திருநாமம். உன்னோடு இருக்கக்கூடிய எங்களுடைய சம்பந்தம் சேரதேவி பாவம் சரீராத்மபாவம் முதலான சம்பந்தங்கள் ஆதாராதேய பாவம் நியந்திரியாமிய பாவம் சேரதேவி பாவம் சில சம்பந்தம் அவைகளுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய சரீராத்ம பாவம் இந்த ஆதார சிலை பிரதான பிரதிதங்கள் நம் சம்பிரதாயத்தில் விசிட்டா செய்யறதுக்கு அது ஒழிக்க ஒழியாது. உந்தன்னோடுறவு பேர் நமக்கு ஒழிக்க ஒழியாது, இங்கு ஒழிக்க ஒழியாது. நிறைய அவதாரத்துக்கோ அறியாமையினாலே அபசாரப்பட்டோம், வாடகைகளாலத்தால அபசாரப்பட்டோம், அன்பாலே அபசாரப்பட்டோம், தெரியாத பிள்ளைகளோ அன்பினால் உடனே சிறுபேர் நடைபெறும் சீரியர்களாலே இறைவாணி தாராய் தலையும் நீயே எங்களுடைய இஷ்டத்தை தந்துவிடும் என்று பிரார்த்திக்கக்கூடியதாக பாசுரம் இந்த பாசுரம் எந்தெருமானே இறைவன் எம்பெருமானே ஈஸ்வரனா இருக்கத்தால சர்வேஸ்வரனா இருக்கத்தால எல்லோருக்கும் உபாயமாக ரட்சகனாக ஆகக்கூடியவன், உபாயமாகவும் பிராப்தியமாகவும் ஆகக்கூடியவன். அந்த உபாயத்தை சொல்லக்கூடியது அஞ்சாம்பத்திலிருந்து பத்தாம்பத்து வரைக்கும் ஸ்ரேயேதுதாதா மேன்மையான உபாயத்திலே சேரும்படியான தன்மையை பெறுபவன். ஸ்ரேயர் அதற்கு காரணமான உபாயத்திலே உபாயத்தை தருபவன். பிரபதன சுலபா ஆராம்பத்தில் அப்படி பிரபத்தி பண்ணிட்டால் அதற்கு சுலபன். பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய கட்டத்தை போகக்கூடியவன் ஏழாம்பத்து அமைத்த வித்வம்சர் ஷீலகா. ஏழாம்பத்துல ஆசிரித அமிச்சங்களை போக்கக்கூடியவன், துக்கங்களை போக்கக்கூடியவன் கத்தை செவிட்டு. எட்டாம்பத்துல பக்த சந்த அனுபத்தி பக்தர்களுடைய இஷ்டத்து பிரகாரம் நிற்கக்கூடியவன். சந்தம்னாக்க இட்டம் சொச்சந்தமா இருக்கான் அப்படின்னா தன் இட்டத்துக்கு இருக்கான்னு. பக்த சந்தம் பக்தர்களுடைய இஷ்டத்தை அனுசரிக்கிறவன், அதன் பிரகாரம் இருக்கிறவன்கிறது இந்த பத்தி எட்டாம்பத்துல விஷயம் என்பது மானுக்கு அது கூட இருக்குன்னு அனுபவிக்கிறார். அதுல ஸ்வஜனானாம் பாக்கிய விஷய இச்சா பிரதமரே ஸ்வஜன இச்சா வைசிக்கி பரவசனாயே இருப்பான். அவர்களுடையதான விஷயங்களை வெளி விஷயங்கள் ஆசையை அடக்குவதற்கு அவர்கள் வெளியே சென்று திருப்தி பண்ணிக்கொள்வார். அது பிரகாஷ் சுவாமி வியாக்கியான அளிக்கிறார். ஸ்வஜனானாம் பாக்கிய விஷய இச்சா பிரசவனே ஸ்வஜன இச்சா வைசிக்கி பரவசனாய இருப்பான் என்னும் மத்தை எட்டாம்பத்தில் உள்ள பத்து திருவாரை மொழிகளிலும் திதிருஷா திருஷ்யத்வாதி சுவாவங்களாலே உபபாதிக்கிறார். எட்டாம்பத்தில் திதிருஷா பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு திருஷ்யத்வம் சேவை சாதிக்கும் தன்மை அது இந்த எட்டாம்பத்து முதல் திருவாரை மொழியோட விஷயம். சுவாமி 12,000 யோகி திதிருக்ஷோகோ ரிஷி விஷயம் அவைக்கு நிஸ்திருகையிலேவலம் சுவாமாம் விஸ்லேஷனைக்கம் போக்யம் வியாக்கியானம் இருக்க சீத ரீத சமக்ரத்வ பூதிம் முகுந்தம் ஸ்வ அபேக்ஷா அவ்யபேக்ஷம் ஸ்வவிதரணபரம் ஹிருத்கதம் ஸ்பஷ்டயந்தம் தாஸ்யம் ஸ்வந்தஸ்ய நித்தாம் தத் அவதிமபி ச அபி அஷ்டமே ஸ்வேஷ்டமஷ்யம் ஸ்வ இஷ்டமஷ்யம் ஸ்வ இஷ்டா எம்பெருமானுக்கு பிரியமானவான் சுத்தார். அவளுக்கு வசனாக இருக்கா, அவர்களுக்கு வசப்பட்டவனாக இருக்கா. பக்த சந்தான் பற்றிய அர்த்தமானது கற்பிக்கப்பட்டது சாரத்தோட ஸ்லோகத்தை எடுத்த அதற்கு மேல ஒவ்வொரு திருவாயுமொழியோட அர்த்தத்தை பயிர்ந்தாள் சுவாமி அனுபவிக்கிறார். முதல் திருவாயுமொழியான தெய்வமாதாவாயில் நினைத்த போதே திருவாரங்களிலே அடிமை செய்ய பெறாமையால அம்சந்தரான இவருக்கு எந்தெருமான் தன் பணிகளை எல்லாம் காட்ட அதற்கு அத்தால் தரிசன இச்சோகோ சுதர்சம் தரிசன இச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறவன் தரிசன இச்சு இச்சுனாக்கா ஆசைப்படுறவன் தரிசன இச்சு பார்த்தவன் என்று பாதிப்பவன் அவனுக்கு சுதர்ஷம் நன்கு பார்க்கப்படுபவராக இருக்க சாடுகிறார். அனுபவிச்சுப்போம். சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவகிரானையே சிந்தையில வேறையும் வைக்காதவர்களாக அப்படின்னு வியாக்கியானம் பண்றாங்க. சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையாலும் தேவகிரானையே இணைத்து கிடைக்காடுகள்னு சொல்லல். சிந்தை மற்றொன்றில் பிறத்தவல்லா தன்னை தேவகிரான் அல்ல. சிந்தையினால் செய்வதாளது அறியாதன செய்வ சிந்தையினால் செய்வ தான் அறியாதன சிந்தையினால் செய்வ தான் அறியாதன மாயங்கள் ஒன்றுமில்லை. சிந்தையினால் சொல்லினால் செய்கையினால் இடத்தேவருக்கு வணங்கும் சிந்தமலை திருவாரம்பிலை கீர்த்தனை கட்டவில்லை. கீர்த்தனை கட்டவில் மற்றொரு சரணில்லை என்றெண்ணி கீர்த்தனுக்கே இந்த மனத்தினாகி கெழுந்து ஊர் செலகோவன் கீர்த்தங்கள் ஆயிரத்து இவைகத்தும் வல்லார்களை தேவதைகள் கீர்த்தங்களே என்று பூஷித்து நல்கியுரைப்பர் தம் தேவியர் கேடு. இந்த சாத்துமர பாசனங்கள் அதுல சொல்லும் போது கீர்த்தனை கற்றவில் மற்றோர் சரணில்லை என்று எண்ணி சொன்ன பாசுரங்கள் சாதிக்க சிந்தையினால் சொல்லினால் செய்கையினால் இடத்தேவர் குழு வழங்கும் சிந்தமகி திருவாரங்கிலே கீர்த்தனை கற்றவில். அதுக்கப்புறம் வேற எதையும் நினைக்கல. அதுக்கப்புறம்தான் கீர்த்தனைக்கே கீர்த்த மனத்தினர் ஆனால் செழுக்குள் கூச்சடகோகன் சொல்லக்கூடிய பாசுரங்கள். அந்த திருவாரங்களை திருமான விடயத்தில் ஆழ்வார் ஈடுபட்டிருந்தார். அந்த திருவாரங்களை தவிர வேற எதையும் நினைக்க மாட்டேன்னு நின்னர் ஆழ்வார் அப்படிங்கிறது அந்த இடத்துல பாசுரங்களை காண்பிக்கக்கூடிய அர்த்த விசேஷம். அத சொன்னாங்க அத சொன்ன அந்த மாதிரி திருவாரங்களையே பாடணும்னு ஆசைப்பட்டா திருவாரங்களை திருமா சேவதாரிக்கணும்னு நினைச்ச திருவாரங்களை கூட்டு அடிமை செய்ய பெறாமையாலே அது கிடைக்கல. அதனால கட்டப்பட்ட ஆழ்வார் ஆழ்வாருக்கு பெருமாள் தன்னுடைய படிகளை எல்லாம் காண்பிச்சார். என்ன படிகளை காண்பிச்சா? மூன்று தேவியர்களோடு இருக்க ஆட்சியக்கூடியவர்கள் அனந்தகிரட விஷக்கிரான்னு சொல்லக்கூடிய நித்திய சூரிகள் அப்படிங்கிற அந்த சுபாவத்தை அந்த தேவையை காண்பிச்சானாம் பெருமாள். அதை பத்தி சொல்லலாம். ஆகா திருவாரங்கிற பெருமாள் சேர்ந்தாரிக்கிறியே சொல்லி நான் விருத்தப்பட்டவுடனே கீர்த்தனை கற்றது மற்றொரு சகநிலையில் நினைச்ச உடனே தன் படிகளை இவ்வாறு திருவாரங்களை பெருமாள் காண்பித்தான். அத அனுசந்திக்கிறார் ஆழ்வார் தேவிமாலாவார். திருமல் திருமகள் பூமி சிங்கும் பூமியும் இவனுக்கு தேவியர்கள். ஏவர மற்ற அமரர் ஆட்சியார் ஏவி காரியம் கொள்வதற்கு ஆட்சைவார் கைங்கரியத்துக்காக இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் அவரால் ஆட்சைவார். நித்தியசூரிகள் வந்து அனந்தகிரட விஸ்வக்சேனாண்டு இவருக்கு கைங்கரியம் என்றார். இவனுடைய ஆளுகை உட்பட்டதோ இவனுடைய சொத்தார விபூதியாக இருக்கிறதோ நேரிய உலகம் மூன்றவை. நேரிய உலகம் மூன்றவை ஆட்சி இவன் ஆளுகைக்கு உட்பட்டது. வேண்டு வேண்டு உருவம் மின் உருவம் என்னென்ன ரூபம் தான் சீகரிக்கணும்னு நினைக்கிறானோ அவைகளை திருமேனியார் சீகரித்து லோகத்தில் அவதாரம் பண்றான். நிலை வளர்ந்த பலவிழப்பாய் ஒருவர் ஒருவரும் உள்ளடம் நிலையில்லாத பலவிழப்புகள் வரம்பில்லாத பலவிழப்புகள் இப்படித்தான் திருமாள் அவதரிப்பர். மீனா அவதரிப்பர் ஆமையா அவதரிக்க மாட்டேங்கிற ஒரு வரம்பு கிடையாது. அத மாதிரி இன்னதுதான் வரம்பில்லாமல் பலவிழப்பாய் ஒருவரும் உள்ளடம் அதை சொன்னால் வேண்டு வேண்டு உருவம் மின் உருவம் ஆவியே தன்னை அழிகின்ற கமலக்கண்டரோடு பவளவாய் வழியே ஆவியே அமுதே அலைகளர்கள் இந்த அப்பனே காணுமாறு அழுதாய் அப்படின்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். அந்த குணகண்டா பெருமாள் காண்பிக்கிறானா அதான் அந்த முதல் திருவாயிலா அனுபவிச்சர் ஆழ்வார். அதன் பிறகு அடுத்த திருவாயில தன் ஆத்ம ஆத்மீயங்களில் தான் நசையற்ற பலியை. இந்த ஆத்மா, இந்த ஆத்மாவுக்கு வேண்டியதான இந்த தான் போக போகாவட்டம் போகோபகரணங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களிலே ஆசையற்ற தன்மை, ஆத்ம ஆத்மீயங்களில் நசையற்ற பலியை சொல்லிக் கொண்டு சாட்சியாதிய வாகனத்வாரிகளாகிறே வாகனத்வாரிகளாலே அவனுடைய நீஸ்தண்டஜன சுரபகமத்துவத்தை உபமாதி தருளினார். மற்றை நம் காமங்கள் மாற்றி நிற்பவர்கள், மற்றை தம் காமங்கள் மாற்றி நிற்பவர்கள், மற்றை நம் காமங்கள் மாற்றி பிரார்த்திக்கிறோம் அது மாற்றி நிற்பவர்கள், மற்றை தம் காமங்கள் மாற்றி நிற்பவர்கள் அவர்கள் நிற்கங்கர்கள். நிச்சங்கர்களான ஜனங்களுடைய ஜனங்களுக்கு சுலபனாக இருக்கும் தன்மையை நங்கள் வரிவடையாய் என்றாரோ அப்படிங்கிற திருவாரூரில் காண்பிக்கிறார். நங்கள் வரிவடையாய் என்றாரோ நம்முடைய முன்பு நாணி நுங்கட்டியால் எந்துரைக்கும் மாற்றம் நோக்குகின்றேன் எங்கும் காண மாட்டேன். சங்கம் செறிந்தன சாயிடந்தேன் தலைமுறை பொன்னிறமாய் திறந்தேன் எங்கள் பதவியின் பாகம் என் போல் வேங்கட பாடனை வேண்டி சென்றே இந்த நிலை அடைந்தேன். பெருமாளை நினைத்து சங்கம் செறிந்தன சாயிடந்தேன் அப்படின்னு அருவா விண்ணப்பம் பெற்றார். அதுல அதனால என்ன சாதிச்சார் அப்படின்னா இந்த நிஸ்தங்கம் ஜாயதோ விஷயம் சகா சங்கஸ்தேஷு உபஜாயதே. ஒரு விஷயங்களை சிந்திக்க சிந்திக்க அதுல ஈடுபாடு அதிகமாகும், ஒட்டுதல் வரும். சங்காஸ்தஞ்சாயதே காமகா, அந்த ஒட்டுதல் அதிகமாக ஆக அது இல்லாமல் நான் இல்லை, அது இல்லாமல் இருக்க முடியாது என்ற நிலைகளும் அங்கா காம் காமா குரோதோபிஜாயதே கீதையில சொல்லுகிறது. அந்த நிச்சங்க காமங்களை மாற்றி வைத்தவனுக்கு திருமா சுலபனா இருக்க அப்படிங்கறத சொல்றாங்க. அதற்கடுத்த மூன்றாம் திருவாய் மொழியில் அங்குமிங்கும் பாலவர் தானவர் என்று தொடங்கும் திருவாய் மொழியில எம்பெருமானுடைய தனிமையை அனுசந்தித்து அங்குத்தேக்கு இப்பரிவர் இல்லை என்று ஏற்பட அவன் நமக்கு பரிவர் உண்டு என்று காட்டக்கண்டு நிர்பயரால் தேவீபிகி சேவியமானவனுடைய சேவியமான சேவிய பாவனுடைய ஸ்வஜன விஸ்மேகே ஏகாதித்வத்தை உபவாதி தருளினான். ஸ்வஜன விஸ்மேகே ஏகாதித்வம், தன்னை சேர்ந்தவர்கள் இல்லாத போது ஏகாதியாக இருக்கான் அப்படிங்கிறத சாதிச்சரா. அங்குமிங்கும் வானவர் தானவர் யாவரும் எங்கும் இணையை என்று உன்னை அறியகிறார் அலற்றி அங்கம் சேரும் பூமகள் மண்மகள் ஆய்மகள் செங்கு சக்கர கையவன் என்பது சரணமே. எனக்கு சரணமாயிருக்கிறவன் இவன்கத்த சொன்ன எம்பெருமானுடைய தனிமையை அனுசந்தித்து அவன் எப்படி தனிமைன்னு நினைக்கிறார் அப்படின்னா தன்னுடைய பக்தா இல்லைன்னா அவன் தனியா இருக்கான் பக்தர்களுக்கு அந்த பாவம் வருமா அதை அனுசந்தானம் பண்றான். தன்னை விட்டு பிரிஞ்சிருக்கான் நான் தனியனா இருக்கிறது மட்டும் இல்ல அவரும் தனியாருன்னு ஆழ்வார் அனுசந்தான். அதனால இவ்வளவு தனியா இருக்கிறவனை பத்தி கவலைப்படலையேன்னு பரிவர் இல்லை. அதற்காக அடா யாரும் இல்லையேன்னு கூட பொருவா கிடையாது. ஆட்சமத்துல ராமுதன் கைக்கரியம் பண்ற அந்த அவ திருத்தோப்பினாரும் ரொம்ப வருஷம் கைக்கரியம் பண்ணிட்டு இருந்தார். யாத்திரையில போகும்போது அவர் அட்வான்ஸ் பார்த்தி மாதிரி பார்க்கறதுக்கு ஆண்டவனுக்கு திருக்கொழுந்தாண்டவன் சதவீத மேல தீர்த்தம் வேணும்னா செட்டு சாப்பிடறதுக்காக பெரிய வண்டி பெருமாள் திருவாராசனம் பெரிய சாமான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருந்து அடுத்த இடத்துக்கு போயிடுவாள். நடுவில் ஒரு சொன்னே நின்று வேற இடத்துக்கு போயிடுவா. ஒரு வடதேச யாத்திரை ரொம்ப தூரம் போட்டால எல்லா இடங்களிலுமே ஆண்டவனுக்கு அப்பதான் கொஞ்சம் விதட்டத்தை அதிகமானதால சௌரியத்துக்காக சங்காசனமோ தீர்த்தம் வேணும்னா செட்டு தரத்துக்காக ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்கு ஒரு இடம் இல்ல ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு இடம் இந்த கார் இருக்கும். அதுல போய் அவ கைக்கறிப்பிறாள் ஆண்டவனுடைய அந்தரங்க கைக்கறிப்பிறாள். அதுல இருப்பா கடம் ஆண்டவனுக்கு வேண்டிய சம்பிரதாய ரீதியில அது சீட்ல வைக்காம அதுக்கு மேல ஒரு வஸ்திரமோ இல்லைன்னா மரத்தால போட்டு அவைகள் வைக்கிறதுக்கு இடம் இருக்கும். அந்த மாதிரி வச்சிருப்பான். தீர்த்தம் ஆண்டவன் எடுத்துட்டு அவங்கிறதுக்காக ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டருக்கு நின்று போடும். அந்த மாதிரி போச்சேன் சாமானெல்லாம் எடுத்து கைக்கறிப்பிறாள். சில சமயங்கள்லாம் ஆண்டவன் கிளம்பின அப்புறமா ஆண்டவன் சுதண்ட தேட பண்ணிட்டு எலியாயிடும் பாத யாத்திரையும் எலியாயிடும். கொஞ்சம் பின்னாலே பாருங்க சாமானியும் ஏற்றிட்டு கழுவி விடுவான். மத்தியானம் ஒரு இடத்துல தங்கி இருப்போம்னா எல்லாத்தையும் சின்ன ஆனால் சிறந்தமே 2-3 கிலோமீட்டர் போனா பிறந்தா பாவா. அந்த மாதிரி வரைச்சு ஒரு நாள் ஆண்டவன் இடையாட்டி கூட போது மனுஷாயிட்ட அவர் கிட்டுமாமா விடாம போவ. அவர் சிறந்தமே தலைமத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னா ஆண்டவன் கிட்டத்தையும் லேட்டாயிருக்கும். அவர் கொஞ்சம் ரொம்ப பின்னால போவேன். அந்த தம்பி மாமா ராமகுரியோட அப்பா என்ன பண்ணுவாருன்னா, ஏய் அது ஆண்டவன் பசுடா ஆனவன் தனியா ஐடியாக்குடா செட்டு வாங்கடா சொல்லிட்டு நான் கிளம்பி லேட் ஆயிடுச்சா அப்படி ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடும். அதுக்குள்ள ஆண்டோட 1 கிலோமீட்டர் ஏடியா, 1 கிலோமீட்டருக்கு ஒரு முதல்ல போச்சே ஒரு 10-8 நிமிஷம் கணக்கு. 1 மணி நேரத்துல 6 கிலோமீட்டர் போறது பக்கம், முதல் மணி நேரத்துல 6 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் ஏடியாடும், அடுத்த 6 மணி நேரம் 6 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஒரு 3 மணி நேரத்துல ஒரு 10 வேலி ஒரு கணக்கு. அந்த காலங்களிலே ஒரு கணக்கு. 1 மணி நேரத்துல சில பேர் 5 மைல் நடப்பா, சில பேர் 4 மைல் நடப்பா, சில பேர் 3 மைல் நடப்பா, கொஞ்சம் சாமானியமா நடக்கிறவா 3 மைல் நடப்பா. ஒரு ஆவரேஜ் அது 1 மணி நேரத்துக்கு 3 மைல் கணக்கு. 3 மைல்ங்கிறது 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர் அப்படின்னா 12 நிமிஷம் ஆகும். அது முதல் 1 மணி நேரத்துல 12 நிமிஷம் ஆகாதுன்னு முன்னாடியே 8 நிமிஷம் 9 நிமிஷத்துலேயே 1 கிலோமீட்டர் கிடையாது. நாங்க கிளம்ப 5 நிமிஷம் ஆச்சுன்னா ஆண்டவன் 1 கிலோமீட்டருக்கு மேல எடியாது. அதனால அவன் என்ன பண்ணுவ, பரிவர் தனியா எடியாது கூட பொதுவா இல்லையே பரிவர். அந்த பரிவரை என்ன பண்ணுவேன்னா செட்டுன்னு ஏறிக்கோங்களா, ஆண்டவன் எழுதிக்கிற இடத்துல கொண்டு போய் இவ்வளவு இறங்கி விட்டேன் சொல்லிட்டு எனக்கு உற்சாகம் அப்புறம் 2 கிலோமீட்டர் தள்ளி போயிருப்பேன். இந்த பரிவு ஆழ்வாருக்கு அந்த பாவம் நம்ம விட்டு போயிட்டான் பெருமாள் தனியா இருக்காமே பாவம் அப்படின்னு தோணித்தான். அத தனிமையை அனுசந்தித்து அங்குத்தைக்கு இப்பரிவர் இல்லை. அந்த பெருமாள் தனியா இருக்கிறேன் அவளுக்காக பருகி இருக்கிறவா இல்லையே ஆழ்வார் வெட்டமுக்கிறான். அதுக்காக எப்பவுமே அது அங்குத்தைக்கு இப்பரிவர் இல்லை. நான் யாருக்கே பிறகு என்ன பிரயோஜனம்னா நன்மவரத்தை பரிவர் இல்லைங்கிற தன்மிமா பறிக்க முடியாது. ஆட்சிமன்றத்தை நான் சொன்னேன் இதே மாதிரி எல்லா இடங்களிலுமே வந்தான் சுவாமிகள் எழுதுவா, பின்னால் அவரை வண்டியா கட்டங்கள் இருக்கிறது ஆராதனத்துக்கு எழுதுவா, ஹைக்ரீவன்னா ஏழக்கூடிய வண்டி அந்த வண்டி பின்னால் வந்தான். அந்தந்த இடங்களில் சில இடங்களில் ஹைக்ரீவன் கூடவே எழுவர். ஹைக்ரீவன் கூடவே எழுனா கூட அங்க போய் புண்ணியாதன தீர்த்தத்தை புரோஷிச்சுட்டு அந்த மண்டபங்களில் திருமாலை ஏழை பண்றதுக்கு உண்டான மனுஷா பிதாஸ் தங்கிடுவா. அப்பதான் இவ ஒன்றும் பண்ண முடியாது உட்காந்துப்பா ஆச்சாரியா. பரிவர் இல்லை யாருக்கு இல்லைனாக்க பரிவர் இல்லைங்கிற பாவம் கூட இருக்கிற வாழ்க்கை இருக்குமா. ஆழ்வா ரொம்ப ஸ்நேகத்தோடு சுமாட்ட இருக்கத்தால அழகா மவுத்து போனானே பெருமாள் யாருமே அங்க இல்லையே பரிவர் இல்லையேன்னு சொல்லி கஷ்டப்பட்டதான் அவர். அவர் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு உடனே சொன்னா பெருமாள் சுவாமி கவலைப்படாது நான் இவ்வாறு இருக்கேன்னு காண்பிச்சாலும் அங்குத்தைக்கு பரிவர் இல்லை என்று ஏற்பட அவள் நமக்கு பரிவர் உண்டென்று காட்ட கண்டு நமக்கு பரிவர் உண்டு ஏற்கனவே ரீமாதாவார் சொன்னால் இந்த 3வது பாடமொழியும் அங்கும் இன்னும் வானவர்களாளர்கள் யாவரும் என்னும் இடையே என்று உன்னை அறியகிலாத நட்டி இந்த வார்த்தால் கூட யாரோ இருக்கா தேவர்கள் தான் இருக்கா விஜயசூரியர்கள் இருக்காங்கிறது தெரியாத அழைக்கிறே அப்படின்னு ஆழ்வார் ஆழ்வாருக்கு பெருமாள் அங்கம் சேனும் பூமகள் மண்மகள் ஆய்மகள் செந்து சக்கர கையவள் என்பது சரணமேட்டு இவாள்தான் கூட இருக்காளாம் பெருமாளுக்கு அதை காண்பிச்சானா அதை பாசுரம் பண்ணனா அங்கு விங்கும் அப்படிங்கிற திருவாயுமில்ல. அதன் பிறகு அதன் கடுத்தாப்புல பெருமாளை சேமிக்கணும்னு ஆசைப்பட்ட பெருமாள் உடனே தான் வந்து திருச்செங்குன்னூர்ல இருக்கக்கூடிய இருப்பை காண்பிச்சானா. அந்த திருச்செங்குன்னூர்ல இருக்கக்கூடிய இருப்ப ஆழ்வார் ஸ்தோத்திரம் என ரொம்ப அழகா அற்புதமான பாசுரம் திருக்குழுந்தாண்டவன் எல்லா இடங்களிலேயே இந்த பாசுரத்தை எடுத்து சொல்லியாம். வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வந்தாழை மாயனை பாடையில் பாவாயிரத்துக்கு ஆரம்பம் சாயிட்டான். கொடையா பெண்ணுங்களை யானையை வதம் பண்ணா மன்னர்களை வதம் பண்ணா அதன் பிறகு வல்லானை கொன்றானை மாற்றாலை மாற்றழிக்க வந்தான் மாயன் கம்சல வதம் பண்ணாங்கிறத அதுக்கு ரொம்ப அழகா இது உபபாதன பண்ணியாகும். எப்படிய வதம் பண்ணாங்கிறத சொல்லத்தே ஆனந்த் சாய்த்தான். வார்கடாதி யானை மாமலையும் மறுத்துடை கோடியில் திருப்தி இந்த வல்லானை கொண்டாடிதான் சொன்னா இந்த வல்லது நிஷ்காரம் மாதிரி இருக்கும். இந்த ஆழ்வார் பாசுரத்துல வல்லானை நல்ல பலம் உள்ளது வல்லானை கொன்றானை அது என்ன வலிமை உள்ளது அப்படின்னா மதகரம் எல்லா பக்கமும் அருமையா கொற்றலாம். யானைக்கு மதம் அதிகமா போனா எல்லா துவாரங்களாலும் மதகரம் பெருகுவா. அது சொன்னா வாழ்கடா அருவி யானை மாமலை ஒரு பெரிய மலையிலேருந்து அங்கங்க அருவிகள் கொட்டுற மாதிரி நல்லா மழை பெருத்த மழை அடிச்சா மலையில எல்லா அருவிகளும் நிரம்பி வழியும் பொங்கி நீர் வீழ்ச்சியா இருக்கும். அந்த மாதிரி அந்த யானைக்கு மதகரம் கொடுத்தது. ஆழ்வார் வாழ்கடா அருவி யானை மாமலை இல்லை, அதோட மறுப்பிடை குவடிவு துருட்டி. அதை என்ன பண்ணானா, நேரம் மத்தகத்துல நேரம் பாஞ்சு அதை அடிச்சு கீழே தள்ளினானா, மறுப்பிடை குவடிவுத்து உருட்டி அதை கீழே தள்ளினானா. நாம் ஏதோ பாத்திரத்தை உருட்டோம் பாருங்க, அந்த மாதிரி யானைய திருமால் கீழே தள்ளினான் உருட்டியான். அதுக்கப்புறம் அதுக்கு மேல இந்த பாசுரத்துல ரொம்ப சுவாரஸ்யம், சாயங்காலத்த பாசுரத்துக்கு சொல்லச்சு, இந்த யானைக்குள்ள உருந்துட்டு உடனே பக்கத்துல அவன் அந்த பாகர் அவன் விரட்டிட்டு வந்தான். அவனை திசா விட்டுட்டு போறான் இல்லையா, யானையை கீழே தெரியாது. இந்த பாகன் என்ன பண்ண போறான், திருவாள் விட்டுட்டு போயிட்டான். ஆனா அந்த பாகன் இவனை மிரட்டின்னு வரான், கண்ணனை மிரட்டின்னு வரான். அவனை உடனே வந்த பண்ணான் திருமா. அந்த பாகனை விட்டுட்டு கூட போயிடலாம், கண்ணன் ரெக்கே பண்ணான் போறாது. தெரியுமா தள்ளி விட்டு போடாமலையோ, தள்ளி விட்டுட்டு போகாம அவனை மதம் பண்ணலாம். பாகன் தானே, பெருமை தள்ளி விட்டா பயந்து போயிடுவான். யானை கிட்ட போட்டுக்கே பயப்படுவோம், அவன் டேரக்ட் தள்ளி விட்டா கூட விட்டே ஓடிடுவோம். இந்த பாகனை பெருமாள் ஒரு தள்ளு தள்ளினா அவன் எங்கேயோ போய் விழப்படுறான். ஆனா அவனையே மதம் பண்ணாருங்கிறது வியாக்கியானம் பண்ணார் ஆழ்வார். ஊர்கொள் திம்பாகன் உயிர் செய்து, ஊர்கொள்னா யானையை நடத்த விட சாமர்த்தியம் உள்ளவன். ஊர்கள்னா அந்த இடத்துல அது சஞ்சரித்தல், அது சஞ்சரிக்க செய்ய சாமர்த்தியம் உள்ளவன். யானை நம்ம சொன்னா கேட்கறதோ, பாகன் ஏதோ சொல்றான் மலையாளத்துல உடனே நகர்றது, அவன் ஏதோ சொல்றான் நம்மளை தலைமையில சிந்து வச்சுக்கிறது, அவனுக்கு கேட்கறது, அவனுக்காக அது பணியது. அவன் எப்பேற்பட்டவனா, அந்த உடையாடுறதுக்கு பக்கத்துல இருந்த யானைப்பாகன் எப்பேற்பட்டவன் ஆழ்வார் அனுபவிச்சான், வியாக்கியானங்கள் அனுபவிக்கிறா. ஊர்கோள் தின்பாகன்னா செத்த யானையையும் நடத்த வல்லவன் இரேனா. அது செத்து பூசி நான் கூட இங்க விட்டுட்டு போயிட்டா, பொறா பொறா விட்டு போயிட்டு ஒரு அடி விட்டுட்டு போயிட்டேன்னா, இந்த செத்து போன யானையை எழுந்துடா எழுந்துட்டுமா, அவ்வளவு விட்டுக்காரணம். அதனால அவனை பதம் பண்ண ஊர்கோள் தின்பாகன். அதுக்கு மேல அரங்கத்துல நிறைய மன்னர்கள் இருந்தா, சானூர முச்சிக்காதான் நம்ம சொல்றோம், ஏட்டு மன்னர்கள் இருந்தா தேசிகன் அவ்வளவு அழகா அனுபவிக்கிறத யாதவா விதேசத்துல சானூர முச்சிக்கால் பிரதான மனவான். அவார அரங்கின் மல்லரை ஆழ்வார் சாய்ச்சன், இவா ரெண்டு பேர் பேரை சொல்ல, அரங்கின் மல்லரை அரங்கத்துல இருந்த அத்தனை மன்னர்களையும் கண்ணனும் பலராமனும் இந்த யானை தந்தத்தை உடைச்சு அந்த யானை தந்தத்தால மணி வரமண்ணா அவால் அடிச்சான்னு சொல்லியிருக்கார் யாதவாதி சுவாமி. ஊர்கோள் தின்பாளன் உயிர் செலுத்து அரங்கின் மலரை கொன்று சூழ்பரன் போர்களா அரசர் புறக்கிட மேல அந்த பலன் மாதிரி பேலன்ஸ் உட்கார்ந்துனாலும் நிறைய ராஜாக்கள் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் கம்சா, அந்த கம்சனுடைய சப்போர்ட்டர்கள் அவன் பக்கமா இருக்கக்கூடிய அத்தனை ஜெயிச்சான். அதற்கு பிறகு அவன் மேல மாடத்துல உட்கார்ந்துக்கிறவன மாட நீமிசை கஞ்சனை தகர்த்த அவனை கீழே தள்ளி அவனை குஞ்சி பிடி பிடித்து அவனை சுத்தி அவன் மேல உட்கார்ந்து பதம் பண்ண அந்த அத்தத்தை சொல்லியாக வழக்கமான பாதுகடா அருவி யானை மாமலையின் மறுப்பிடை குவடிவு துருத்தி ஊர்கோள் திம்பாகன் உயிர் செகுத்து அரங்கின் மல்லரை கொண்டு சூழ் பரந்தேன் போர்களா அரசர் புறக்கிட மாட மீமிசை கஞ்சலை தளர்த்த சீர்கொள் சீற்றாயன். அப்பேற்பட்ட பெருமை படைச்ச சீர்கொள் வீரஸ்திரியை பெற்றவனான சிறுராயன் பாலகோபாலன் குறைந்த அந்த மாதிரி பதம் பண்ணா அப்படிங்கிறான். ஆனந்திருக்கு அழகா சுவாரஸ்யமா உங்களுக்கு சொல்லியாகும். இவாள்தான் சேர்ந்தா டென்னிஸ் தான் விளையாடுறது, ஒன்றரை மணி நேரம் ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் செகண்ட் ஹாஃப் 40 மினிட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்க வாழ்க்கை போய் உட்காந்துக்கிறா, விசாரணை பண்ணிக்கிறா, ஏதோ ஒரு ஜிங்ஸ் சாப்பிடுறா, கழிக்கிறாங்க சாப்பிடுறா, அதுக்கப்புறம் திருப்பி போய் உடனே தயாராகிக்கிறா. அந்த குறிப்பிட்ட அவகாசம் கொஞ்சம் விசாரணை பண்ணிக்கிறான். அதே மாதிரி எந்த விளையாட்டா இருந்தாலும் கொஞ்சம் நடுவில் ரெஸ்ட் டைம் சீட்டை இருந்தாலும் கொஞ்சம் இவர் இத்தனை பேரை வர மனதே ஏதாவது வச்சு விடறா ஒன்றும் கிடையாது, சேர்ந்தாப்பட இதற்குதான் பண்ணலாம். அதை சொன்ன வியாக்கியானங்கள்ல ஏகோத்யமத்தாலே சர்வரையும் நிராசித்தாரே ஒரே பிரயத்தனம் அடிக்கிறது, ஒரே அடி அடிச்சானா சில பேரும் போனான, ஒரே அடின்னு சொல்லாம சில பேரோட யுத்தம் பண்ணான். அவன் எடுத்துட்ட பிரயாசமானது ஒன்னா ஒன் ஸ்ட்ரோக், எவ்ரிதிங் ஹி அச்சீவ்ட் அப்படின்னா அதுக்கு ஆண்டவன் அழகா ஒரு கதை சொல்லியாகும். ஒருத்தர் வந்து எனக்கு என்ன நல்லதா தோஷவாசம் போடுன்னு சொன்னாராம். ஒரு சுவாமி வாத்துவாமி ஆத்திரா வச்சு பக்குவமா தோஷவாசம் போடுன்னு நெல்லிசா துணி மாதிரி தோசை வாப்பா இருக்கிறது. அது வாயில பாட்டா பாஞ்சுன்னு சொல்றாரு பஞ்சு அந்த மாதிரி உள்ள போயிடும். அந்த மாதிரி தோசை வாத்து போடுவாராம். மாமி தோசை வாத்துட்டாராம். வாத்துட்டு ஒரு 50 தோசை வாத்து வச்சாலும் வேற யாரும் கூட வந்தாருனா திடீர் திடீர்னு யார் யாரும் அடிச்சு வந்துருவா மிக ஏகமான சேர்ந்து 50 போட்டான்னு எடுத்துக்காங்க வாத்து வச்சிருந்தாலும் நான் 50 குறைச்சு சொல்றேன் ஆண்டவர் 100 சொல்லியா அது சொன்னேன். அப்ப என்ன பண்ணாலும் ஆத்துக்கார வச்சுக்கு லேட்டாட்டான் தெரியுது. பாசல போய் ஆத்துக்காரன் வரலா பார்த்தாராம். அந்த நிமிஷம் நின்னா பார்த்தா அவர் வரல. ரொம்ப நின்று இருந்தது சவமானது. உள்ள போய் ரெண்டு தோசையை நம்ம வாயில போட்டுப்போம் போட்டுட்டாராம். போட்டுட்ட உடனே அந்த மாதிரி போய் நின்னா திரும்பி வந்தா ரெண்டு தோசையை சாப்பிட்டா போடா நின்னா திரும்பி வந்தா சாப்பிட்டா இப்படி சாப்பிட்டு அவர் ரொம்ப நேரம் கழிச்சு வந்தார். ரெண்டு மணி நேரம் கழிச்சு வந்த உடனே என்னம்மா தோசை வாத்து வைக்கிட்டேன் வாத்து வச்சியானா பாத்து வச்சிருந்தேன் நீங்க வச்சுக்கிட்ட நேரம் ஆச்சு உங்க ரெண்டு தோசையை சாப்பிட்டேன் அப்படின்னா சரி வா உள்ளமா இருக்கத போடு அப்படிங்கிறான். போய் பார்த்தா ரெண்டு தோசை இருந்துதான். உடனே இவர் கேட்டான் என்னைக்கு ரெண்டு தோசை தான் வாத்திருக்கியா அப்படின்னு. இல்ல இல்ல நிறைய பாத்து வச்சிருந்தேன் 100 தோசை பாத்து வச்சிருந்தேன் அப்பப்ப கொஞ்சம் சாப்பிட்டேன் ஆயிடுச்சு மேடம். எப்படி அத்தனையும் சாப்பிட்டேனா இப்படிதான் சாப்பிட்டேன்னு காமிச்ச மாதிரி கிட்ட ஏகோ உத்தியோகத்தாலே சர்வரையும் ஆண்டவன் ஆண்டவன் சொல்லச்சே ரொம்ப போக்கியமா இருக்கும். 20 நிமிஷம் ஆண்டவன் சொல்லியா அந்த கதைகளையே ரொம்ப போக்கியமா இருக்கும். அந்த மாதிரி கிட்டன் ஒரே பிரயத்னத்தால இத்தனை பேரையும் வம்சம் பதம் பண்ணான் அப்படிங்கறத சாதிக்கிற வழக்கம். இந்த வார்கடாருவி அற்புதமான அனுபவம். வந்தானை கொன்றானை மாற்றாரை ஆச்சியார் ஒருவதில சொல்லிட்டா வந்தானை கொன்றானை மாற்றாரை மாத்தழிக்கு வந்தானேன்னா ஆழ்வார் விஸ்தாரமா அதை அனுபவிச்சிருக்க அவ்வளவு போக்கியமா இருக்கும். ஒவ்வொரு இடங்கள்ல ஒரு மாதிரி அந்த அனுபவத்தை சொல்றது. அந்த திருச்செங்கோன்னூரில் திருச்சிற்றார் என்கிற சார்பேன் ஆழ்வார் சாதிக்கிறார். அந்த பெருமாள் வேண்டாம் அந்த பெருமாளுடைய திருவடி பட்டிருக்கக்கூடிய பெருமாள் போக்கியமா எழுக்கக்கூடிய அந்த திருச்சிற்றார் அதுவே போதும் எங்களுக்கு ஆழ்வார் சாதிக்கிறார். திருச்செங்கோன்னூரில் சீர்கோள் சிற்றாயன் திருச்செங்கன்னூரில் திருச்சிற்றாறு அவன் போய் உரையக்கூடியதான அந்த திருச்செங்கன்னூர் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய திருச்சிற்றாரே சின்ன நதியினா சொல்லியா சிற்றாரில் பிறகு திருச்சிற்றாருன்னு ஆழ்வார் சாதிச்சார். பகவத்சமன் இருக்கிறதா திரு சேர்த்து சொல்றது அப்படின்ட்டு அந்த மாதிரி திருச்சிற்றாறு எங்கள் சிற்றார்கள் எங்களுக்கு தெரியும். ஆழ்வார் சாதிக்கக்கூடிய அந்த தசகம் அது திருவாய்மை வார்கடாருமியில் எம்பெருமான் தனக்கு பரிவரான 3000 காட்டக் கண்டு அவனுடைய துர்தாந்த இப இந்திர பங்காதிகளாலே துர்தாந்த அடக்க முடியாத இதேந்திர கஜேந்திரனை பங்கம் ஜெயித்ததும் முதலாளவைகளாலே ஆஸ்தி மதம் பண்ணது எதற்காக அப்படின்னா அது பாகவதத்திலே அனுபவிக்கிற கோபிகள் 14 அந்த கம்சனுடைய சபைக்கு திருமால் போனவுடனே கோபிகள் 14 என்ன ரெண்டு சிறு பிள்ளை அப்படியே சுவாமி தேசியம் வந்திக்கிறது ரொம்ப வஜ்ரதார சர்வாங்கோ அந்த மன்னர்கள் ஒவ்வொருத்தனையும் பார்த்தா எப்படி இருக்கான் காமிக்கிறாரு WW அந்த சண்டை போட்டதுக்கு ஒண்ணு இருக்கு சுவாமி. இப்ப பொங்கல் சண்டை போட்டது கூட காமிக்கிறாங்க பயமா இருக்கு. அவள் கல்யாணம் அவ இரும்பு சேர்ப்பாவை இந்த இரும்புச்சேரத்து அடிக்கிறாவன் அதை தாண்டிக்கிறாவன் நான் இரும்புச்சேர தூக்கு ஒரு கால்நட பட்டாலே காட்டுவோம் 14 கட்டு இரும்புச்சேரட்டு பட்டுன்னு அடிக்கிறான். அதை எப்படி தூக்கி அடிக்கிறா தெரியல. அதை தாங்கிறவன் எப்படி தாங்கிறான்னு தெரியல. அவன் கீழே இருந்து மூச்சு திணறது அவன் மேல ஏறி குத்துறான். அவனை இறங்கி அவன் அவனை விட்டு ஓடிடுறான். 2 நிமிஷம் கழிச்சான் என்ன பண்ணான்னு தெரியல. ஒருத்தர் ஒண்ணு கொடுக்கிறது கமக்கு எழுதி பாங்கலப்பான் பாக்கணும் பத்தேடா. அவ சொன்னான் கோபஸ்ரீகள் இந்த ஒவ்வொரு மலனையும் பார்த்தா அப்படின்னா சாத சர்வாங்கோ தான் வஜ்ர சாதாங்கோ வஜ்ரம்னா இரும்பு, இரும்ப உருக்கி பிரம்மா ஒரு சரீரத்தை பண்ணா அதுதான் சாணுங்க. இரும்ப உருக்கி சரீரத்தை பண்ணக்கூடாது, இரும்ப உருக்கி ஒரு கை, இன்னொரு இரும்ப உருக்கி இன்னொரு கை, அப்புறம் கொஞ்சம் இரும்ப உருக்கி கால். நான் கொஞ்சம்னு சொல்றேன் தப்பு, நிறைய இரும்ப உருக்கி ஒரு கை, நிறைய இரும்ப உருக்கி இன்னொரு கை, நிறைய இரும்ப உருக்க இரும்ப உருக்கி மூஞ்சி, நிறைய இரும்ப உருக்கி மத்திய பாகம், இத்தனையும் பண்ணணுமா? அதை சொல்ற அந்த ஸ்லோகத்தை யாரா இருந்தது சுவாமி சாய்க்கிற சார, பஜ்ரந்தா இரும்பு, இரும்போட சாரம் அது மொத்த உடம்பு அதுல இருக்கு. சர்வாங்கம், சர்வாங்கம் அதுக்கு சுவாரஸ்யம், ஒரு அங்கம் மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் இரும்பு பிண்டாவும் அந்த மாதிரி இதெல்லாம் சாந்தரும் வஜ்ரசார சர்வாங்கம். அதுக்கு மேல மல்லவ், பேரே மல்லர், பேரை கேட்கவே பயமா இருக்கு. என்ன யுத்தம்டானா மல்யுத்தம்னா கொஞ்சம் அப்படி உட்காருங்க, ஏன்னா மல்யுத்தம் கேட்கவே எங்க தட்டி தள்ளி விட்டாரா நாம போறோம் தள்ளி உட்காருண்டாரா. இப்ப வஜ்ரசார சர்வாங்கம் மல்லவ், அதுக்கு மேல சிறுப்பிள்ளைகள் யாரும் பாடம் சொல்லிட்டு எப்படா சண்டை போடுறது. நான் ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணேன், ஒரு நாள் தெரிஞ்சு சின்ன பிரைமரி செக்ஷனுக்கு ஒரு கிளாஸ்க்கு போக வேண்டியது. அங்க போய் அந்த டீச்சர் பிரின்சிபல் கூப்பிட்டாலும் நம்ம அவர்கிட்ட போய் பிரின்சிபல் கூப்பிடுறா அப்படின்னா, சார் கிளாஸ் இருக்கே சார் எப்படி சார் திட்டி போட்டீங்கன்னா பிரின்சிபல் கூப்பிட்டுக்கா போகணும், நான் பாத்துக்கிறேன் அந்த விஷயம் போங்கோ அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கேட்கல, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் அட்மிஷன், எல்கேஜி இருந்து பாக்குற பாக்கியம் எனக்கு கிடைக்கல. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல நாங்க போடவுல ஒரு சின்ன பொண்ணு வந்தது, சார் சார் சார் என்ன சி சார் அப்படின்னு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு சி சார் இஸ் அட்டாக்கிங் சார். ஒரு பையன் சுகத்துல இன்னொரு சின்ன பிள்ளைய ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் எப்படி இருப்பான் இருப்பான், அவன் அவன் கிளாஸ் இன்னொரு பையல போட்டு கடலுக்கும் சுகத்துக்கும் நடுவுல போட்டு குத்தின்னு இருக்கான். சின்ன குழந்தைகள் தான், ஆனா ஆற்ற யாரோ சண்டை போட பாத்திருக்கான் போல இருக்கு, யுத்த விசாரிச்சுதான் இருக்கா. சின்ன பையன் எங்க வச்சுங்க ஒரு பையனை அடிச்சா அதுக்கு வடிப்பும் தெரிஞ்சு அடிக்கலாம், சின்ன குழந்தைகளுக்கே ட்ரைனிங்கா இருந்தது. ஆனா கோபஸ்ரீகர் சொன்னா கண்ணனும் பலராமனும் எப்படின்னா கிஷோரவு நாத்த எவ்வளவு ஒழுங்கு தெரியாத குழந்தைகள், தாமர மாதிரி இருக்கு உடம்பெல்லாம், அந்த இரும்பு எங்க இந்த தாமரை என்னன்னு பதபதச்சாராவா. அந்த கோபிகளுடையதான கஷ்டத்தை போக்குறதுக்கு தான் பெருமா இவ்வளவு சண்டை போட்டு இத்தனை பேரையும் ஜெயிச்சேன்னு சொல்றா ஆழ்வார்கள் நாச்சியார் தான். அத சொன்னா அவனுடைய உத்தாந்த இதேந்திர பங்காரிகளாலே இவ கொடை ஆகிய அவதம் பண்ணார், மல்லர்கள் அவதம் பண்ணார், தனுஷ உடச்ச கம்சன் அவதம் பண்ணார், ராஜாக்களை ஜெயிச்ச பண்ணி என்ன காரியம் பண்ணார், தன்னை அங்கி இருக்கக்கூடியவர்கள் தன்னையே பிராணனா நினைக்கக்கூடிய கோபிகளுடைய பயத்தை போக்கினர். சுவாஸ்தீத பீதி விவர்த்தக ஸ்வசௌர்யாத்யேஹி ஐஸ்வர்ய சௌர்பீகன் ராத்தி உடையவன் திருமாங்கத்தை இந்த திருவாய்மொழியில ஆழ்வார் பாதிச்சன் பதகார சுவாமி வியாக்கியானம் என்ற ஐஸ்வர்ய சாமத்ரீகத்வம் சௌர்யாதி ஐஸ்வர்ய சாமத்ரீகத்வம் சாமத்ரிகளை உடையவன் அர்த்தம். அவர்களுடைய ஐஸ்வர்யங்கள் தான் கூட ஆசீட்டாருக்கு ஏற்படக்கூடிய பீதிய போக்கத்துக்காக பெருமாளுடைய குணங்கள் தான் உங்களை மாறி இருக்கிறவாளுடைய பீதிய போக்குறதுக்காக இருக்கு. சுவாஸ்மித பீதி நிவர்த்தகமான தன்னுடைய சௌரியம் முதலான பராக்கிரமம் முதலான எல்லா சாமக்ரிகளையும் உடையவன் அப்படிங்கிறத சாதிக்கிறான் பார்கடா அருவியில். அதற்கடுத்தாப்ப அந்த பெருமாள் என்ன சேவை சாதிச்சான், அந்த திருச்செங்குன்னூர் திருமால அனுபவம் வேறகப்போய் அனுபவிக்க முடியல. அதை சொன்ன பெருவிடாய்ப்பட்டு ஒரு நாள் காண வாராய், ஒரு விதமா ஐஸ்வர்ய சேவையாச்சு மனசுக்கு விஷயமா இருந்து அந்த திச்செங்குன்னூர் பெருமாள் நேரம் வந்து பாக்கிய சம்சேஷம் கிடைக்கல, எந்தெருமானே நான் காணும்படி நீ ஒரு நாள் காணவாராயே, காணுமாக அருளாய் வாசுரம் காணுமாக அருளாய். அதை சொன்ன மாயக்கூத்தா வாமனா வினயன் கண்ணாக கண்டைகால் தூய செய்ய மலர்களாய் சோதி செவ்வாய் உயிர்தா சாய சாம திருமேனி தன்பா கடையா தாமரணியின் வாசத்தடம் போல் வருவாரே ஒரு நாள் காணவாராயே. பெருமாள் வந்தாக்க நிறைய தாமரை காடுகள் பூத்தது போல் இருக்குமா, எல்லாம் தாமரையா இருக்குமா இல்லையா, கண்ணும் சிந்தாமரை கையும் அவை அடியோ அவையேன்னு இருக்கத்தால தாமரை காடுகள் பூத்தது போல் இருக்குமா. அதை சொன்ன ஆழ்வார் அன்பா சடையா தாமரணி வாசத்தடம் போல் உருவாயே, தாமரைகள் மலர்ந்திருக்கக்கூடிய ஒரு வாசத்தடம் ஒரு பெரிய தாமர சொன்ன மாதிரி பெருமாள் ஒருவரா ஒரு நாள் காணபாராயே அப்படின்னு சொல்லி அந்த தசகத்துல அந்த திருவாய்மொழியில ஆழ்வார் அழைக்கிறார். அந்த சுவாமி அனுபவிக்கிறார் ஐந்தாம் திருவாய்மொழியாள மாயக்கூத்தனில் இப்போதே திருச்செங்குன்னூரிலே புக்கு அனுபவிக்க பெறாவையாரே பெருவிடாய்ப்பட்டு, பெருவிடாய்ப்பட்டா ரொம்ப மனசு கட்டப்பட்டு ஒரு நாள் காலவாரா என்னும்படி கூப்பிட்டு அதனால என்ன அனுபவித்தார், பகவானுடைய ரக்ஷா பேக்ஷா பாதேட்சகத்தை உபபாதித்தருடினார். பெருமாள் ரக்ஷாபேட்சா பிரதீட்சதே, பெருமாள் எப்பேற்பட்டவர்னா எதையும் எதிர்பார்த்தவர் தான், இருந்தாலும் என்ன பண்ண ரக்ஷாபேட்சாம் பிரதீட்சன் சர்வஜோபிகோபிசன் எல்லாம் தெரிந்தவர் பெருமாள் நாம் என்ன கஷ்டப்படுறோம் நமக்கு ஏன் மோட்சம் இல்லை என்ன தந்தால் என்ன பண்ணால் மோட்சம் வரும் எல்லாம் அவருக்கு தெரியும். சர்வஜன் சர்வஜனாயிருந்தாலும் நிறைய இருக்கு உத்தரவிட்ட இரக்கம் இல்லைன்னா உன் தரமாட்டான், சர்வஜன் கருணையும் உள்ளவர் சதா காருணிகோபிசன் சர்வஜோபிசா சதா காருணிகோபிசன் சம்சார தந்திர வாகித்வா. இந்த ரெண்டு தவிர உனக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கு, என்ன நிர்பந்தம் இருக்கு அப்படின்னாக்க சம்சார தந்திர வாகி சம்சாரங்கத்த இந்த கர்மாவுக்கு தகுந்தா கூட இவர்களுக்கு பலன் கொடுக்கணுங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அதை நடத்துறவன் சமூகம் சர்வபூதேஷன் இருக்கிறவன் திடீரோத்தனுக்கு இந்த அடால கூட்டு கொடுத்துட்டா பட்சபாரம் உண்டு. சர்வஜோபிக்கு விசேஷரா சதா காகிகோபிசன் சம்சார தந்திர பாதித்வாது. அதனால என்ன பண்றான் திருமாள், அது சாதாரணமான ஒரு உபாயம் ரக்ஷீன்னு கேளு உடனே தந்துடுறேன் ரக்ஷாபேட்சா பிரதீட்சம் ரக்ஷின்னு சொன்னா தந்துருவாளா, ஒரு பெரிய கிருஷ்ண அடிப்பாளாம் பெரிய சேரிட்டிஸ் வச்சிருந்தா அவர்கிட்ட போய் உட்காந்து கேட்டா பாவனி கஷ்டப்படுறோமோ செய்வன் அப்ளிகேஷன் அதுதான் ரக்ஷாபேட்சா பிரதீட்சதே பேரு போனும் ஒரு பேப்பரை தான் உடனே தந்து மேம்பாலா. அதே மாதிரி ரக்ஷாபேட்சா பிரதீட்சதேங்கிறத இந்த ஐந்தாம் திருவாய் மொழியான மாயக்கூத்தனில் ஆழ்வார் உபபாதித்தனுடினார். அதற்கடுத்த திருவாய் மொழியில இவருடனே சம்சேகிக்கைக்காக திருக்கணித்தானத்தை அவன் விதி செய்யும்படியை கண்டு அஸ்வீச்சரண சன்னத்தத்துவத்தை உபபாதித்தருடினார். பெருமாள் காண்பிச்சானா எல்லியும் காலை அப்படிங்கிறதான எல்லியும் காலையும் தன்னை நினைந்தன எல்லியும் காலையும் தன்னை நினைந்தன அகோராத்திரம் அவனை நினைத்து நான் இருக்கும்படியாக நல்ல அருள்கள் நமக்கேதன் நல்ல அருள்கள் நமக்கேதன் அருள் செய்வான். அது என்ன நல்ல கிருபை, நமக்கே நல்ல அருள் தந்து அவன் அருள் செய்வான். அல்லியம் தன்னந்துழாய்மொழி அப்பனூர் அழகாக திருத்துழாய் மாலை சாத்திக்கக்கூடிய போக்கியமான சீதரமான திருத்துழாய் மாலை சாத்தினு சேவிக்கக்கூடிய என் சுவாமியினுடைய ஊர் செல்வர்கள் வாழும் திருக்கழித்தானமேனு அந்த திருக்கழித்தானம் பெருமாள் நினைச்சு அனுபவிச்சிட ஆழ்வார். அதை சொன்னார். அவன் வீடு செய்யும் படியை கண்டு நமக்காக அவங்களுக்கு வந்து எல்லா வீடையும் ஆழ்வார் அனுபவிக்கிறது. தனக்கும் தன் தமக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் சேர்ந்தார்களுக்காக பெருமாள் வந்திருக்காங்க அனுபவிக்கிறார். இந்த திருக்கடித்தானத்தையும் அந்த மாதிரி அனுபவிக்கிறார். ஸ்வதிகரண சன்னத்வம், சன்னத்வம்னா ப்ரிப்பேர்ட்னஸ். சரியா சுவாமி சொல்றது இங்கிலீஷ் திரும்பி சொல்லிடுவோம். சன்னத்வம் சன்னாகம்னா அதற்காக தயாராக சிறந்த சன்னாகம் பண்ணிக்கணும். புறப்பாடு சன்னாகம் புறப்பாடு தகுந்த சன்னாகம் பண்ணிக்கணும்னா தகுந்த ஏற்பாடு பண்ணிக்கணும். சன்னத்தன்னா ஏற்பாடோடு இருக்கான். இதுக்காக மாலை சாத்தின் இருக்கான். பெருமாள் சொன்னா அலங்காரங்களாம் போயிடுவா புறப்பாடு வேட்டா இல்லை அப்படின்னா பெருமாளுக்கு மாலை சாத்தனும் உப்பக்காரம் வந்த உடனே புறப்பாடு அப்படின்பா. நிறைய உருவகிட்ட உப்பு உப்பம் பெருசா ஆர்டர் பண்ணிப்பா. ஆர்டர் பண்ணா அது தயார் பண்ணிட்டு வரணும். அந்த மாலாக்காரனுக்கு வந்து நிச்சயப்படி எல்லாருக்கும் தகவல் விட முடியாது. அது பிசினஸ் வச்சு அவன் பாத்துவான். சரி கோயிலுக்கு கட்டிட்டுப்பான், அவன் ஆர்டர் போட்டுப்பான் பண்ணிருப்பான். செக்குன்னு ஆளாது இவடே போயிரு வேகமா கட்டி பண்ணணும். அந்த பிசினஸ் டயத்துல ஈவினிங் பிசி அவர்ஸ்ல ஸ்டேஷன் கேட்டு வர சேவை வாழ்க்கை வர மாட்டோம். அந்த மாதிரி கேட்டு குட்டுவான். இவ்வளவு நேரம் தான் ஓஞ்சி அப்புறமா கட்டிட்டு பெருமாள் சொல்லி கெட்டுன்னு வருவான். பாடணும் சொல்லுவோம் பெரிய மாடல் சொல்லணும்னா வெளியூர்கள் ஆர்டர் பண்ணுவான். ஒரு இடத்துல இருக்க மிட்டாங்க பக்கத்துல சீனிவாசன் சன்னிதி முக்கூரைகளுடைய பேரன் அந்த திருவாராதன மண்டல் சேஷாத்ரின்னு பேரு. ஐயங்குரம் கூரைகளுடைய ராஜகோபுர கட்டி நீர் அவர் நினைக்கிறார். கூரைகளுடைய திருப்பேரன் அங்க திருவாராதன மண்டல் அவர் திருமால் கோயில் காஞ்சிபுரம் திருமால் தான் நல்லா அனுபவிச்சவர். அதனால தான் ஆராதன மண்டல பெருமாளுக்கும் நிறைய அபிஷேக அலங்காரங்கள் கொடுவார். ரங்கநாதன் மாதிரி எங்கிட்ட சொல்வார், ரங்கநாதன் மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிறார் சொல்வார். நானும் சத்தோடமா அவரோட தூரம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை ரசிக்க முடியும். அவர் என்ன பண்ணுவார், கீழ்கட்டடைங்கிற இடத்துல ஒரு சீனிவாச கோயில் கீழ்கட்டடைன்னு ஒரு மெட்ராஸ்ல ஒரு குக்ராமம் வச்சுக்கோம். மெட்ராஸுக்குள்ள ஒரு லொகேஷன், அதுல ஒரு சீனிவாசன் சன்னிதி இருக்கு. ஒரு விட்டுதாஸ் பஸ்ட சபாண்டு பெருமாள் எல்லாருக்கும் அனுகிரகம் என்றால் ஒரு சாப்பிட் அது ஊர்காலா சேர்ந்து ஒரு கோட்டி சரஸ்நாம கோட்டி இருந்துட்டு இந்த சரஸ்நாம கோட்டியில சரஸ்நாமம் சொல்றவர். அந்த சரஸ்நாம கோட்டிக்கார நாம எல்லாம் சௌரியமா இருக்கிறதுக்கு ஒரு இந்துல ஒரு கோயில் கட்டணும்னு யோஜனை பண்ணிட்டு இருந்தான். அப்ப ஒரு மாந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் அந்த சரஸ்நாம மெம்பரா இருக்கிறவர் திடீர்னு எனக்கு ஏதோ சொன்ன இருக்கு அதனால எனக்கு ரெடிக்காட்டி சீனிவாசன் சொப்பனம் சாதிச்சான் ஒரு அரைக்கிடோட்டு இடத்தலை சொல்லியிருக்கான். அதனால நான் தரேன்னு சொல்லிட்டு அந்த சபாதிகிட்ட வந்து இன்னைக்கு ராத்திரி முழுக்க அதை இருந்து நீங்க சரஸ்நாம பாராயணம் பண்ணிருக்க. இவ்வாறு உடனே ராத்திரி 7 மணி 8 மணிக்கு போய் அவர் சொன்னா நாளைக்கு பாத்துக்கலாம் அவர் சொல்லி காத்த நண்பர்கள்லாம் கூப்பிட்டேன்னா அந்த சபைக்கு செக்ரட்டரியா இருந்தார். அவர் சொன்னா யாம்பையா சொல்றா அந்த மாதவ சுவாமி அந்த பிரபு சொன்னா யாம்பையா சொல்றா எல்லாத்து மாமி சொல்றா என்ன அப்படின்னா காத்தால எழுந்துட்டேன் உங்களுக்கு மனசு மாறிடும் தரமாட்டேன் இப்பவே போய் எழுதி தந்துடுவாங்க. பெருமாள் தன்னுடைய பக்தர் எப்படி வசப்பட்டுக்கிறாங்க பாருக்கும். தங்கள் திருப்பதி சீனிவாசன் கோயில் கட்டணும்னா உடனே எதாவது சீனிவாசன் பெருமதி கட்டணும்னு நினைச்சா சீனிவாசன் பெருமாளுக்கு நன்றி ஏற்பட்டணும்னா அப்ப உடனே அவர் வந்து ராத்திரியா அந்த செகண்டரியை எழுப்பி அப்படின்னா 7 மணிக்கு எழுப்பணும்னு அவசியம் எழுப்பிட சுவாமி இப்பவே வாங்கோ எல்லா நண்பருக்கும் போன் பண்ணுங்கோ. அப்பதான் இந்த செந்து கிடையாது போய் தான் போன் பண்ணணும். ஆத்துல போன் இருக்கும் எல்லாருக்கும் நம்பரை பார்த்து டயர் பண்ணணும். அதை பண்ண சொல்லி ஒரு 20 பேரை வர சொல்லி அவர் எந்த இடத்துல தரணும்னு நினைச்சனோ அந்த இடத்துல உடனே அது வேதி இருந்தது. அதுக்குள்ள ஒரு சின்ன கீழ்த்து கொட்டகம் மாதிரி கட்டி ஒரு சீனிவாசன் படத்தை வச்சு உடனே அந்த இடத்துல அது ராத்திரி முழுக்க சசனா பாராயணம் பண்ணா தர்சனாபாராயணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருடாருந்தா ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ரெண்டு 3 நாள் கூட ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்த சபை பேர்ல அந்த பெருமாள் சீனிவாசன் அதுல கூறு சேகாதிரியாச்சார சுவாமி திருவாராதன் மண்டல் நல்ல வரப்பிரசாதியான பெருமானு கொஞ்சம் காசும் பார்த்துனா எல்லா சம்பிரதாயத்தை சேர்ந்த ஆளுக்கு சாஸ்திராமன் சொல்வா எல்லாரும் சேர்த்து சொல்வா அந்த மாதிரிலாம் இருக்கும். தேசிய சம்பிரதாய ரீதியா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய ரீதியா இவா அர்ச்சகால் பஞ்சார காலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவா சேர்ந்து நிச்சயப்படி 200 வாசலம் திருச்சி விஷயத்துல இந்த பெருமாள் கிராமத்து கோயில் தான் நினைக்க வேண்டாம். அந்த நேரங்கள் ஆச்சாரியால் அபிமானிக்கக்கூடிய க்ஷேத்திரம் ஐஸ்வர்யா ரொம்ப சொல்லி எல்லாரும் சேர்ந்திருக்காங்க. அங்கேயே மூலையில ஒரு பிள்ளையாட்டு நிதி அந்த சனிக்குள்ள ஒரு பிள்ளையாட்டு நிதி இருக்கு. அந்த ஜனாதிபதி அது வந்து பிரதானமா பெருமாள் சன்னிதி இருக்கிறதால ஆழ்வார்கள் தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அதனால ஐசிங்கர் இருக்கிற ஐசிங்கர் ஏடி மங்களாசாஸ்திரம் ஆச்சு, சிவசாண்டம் ஏடி அந்த குமார மங்களாசாஸ்திரம் ஆச்சு. ஆடியன் அடிக்கடி போயிட்டு இருக்காங்க, அவர் கூப்பிட்டு சேவை வைப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா, விசேஷ உற்சவங்களுக்கு காஞ்சிபுரம் சேர்ந்து உற்சவம் உப்பா அந்த ஆடை கொண்டுவார். அவர் காஞ்சிபுரத்தை ஏதாவது பழக்கம் என்ன தேவ பெருமாள் சௌத்தி இந்த மாதிரி சொப்பங்களா சௌத்தி சொல்லி ஆசைப்படுவார். அந்த மாதிரி பண்ணுவாராம். சன்னர்ஜத்தம் அதே மாதிரி தெரியுமா, துளசி மால சாத்திந்து இவாளுக்கு சன்னர்தனா புறப்பாடுக்கு ரெடியா இருக்கான். அந்த மாதிரி காஞ்சிபுரத்துலேருந்து குப்பம் வரணும் அப்படின்னா அது கொஞ்சம் தேக்கம். அவர் இப்ப பிரம்மோற்சவம் இல்ல, அவர் கொடியேற்றி உற்சவம் இல்ல, பத்து நாளைக்கு வேற மாதிரி உற்சவம் இருக்கான். அந்த அது வாகனம் பண்ணி எதற்கு சொல்றேன்னா, நேற்றுக்கு ஒரு குருவாயூரப்பன் சன்னி ஊர்ல சீவேஸ்வர சம்பிரதாயம், குருவாயூரப்பன் சன்னின்னா சட்டி எல்லாரும் கேரளா ரீதியா சம்பிரதாய ரீதியா இருக்கும்னு நினைச்சுப்போம். அவளும் பக்தாதான் சேவிக்கிறதுக்கு போக்கியம் இல்லாம எல்லாம் பிரசாதங்கள் சீகரிக்கிறதுல சில நியமங்கள் வச்சிருந்துப்பா சீவேஸ்வர சம்பிரதாயத்துல. நாம் வந்து வைகார்த்தம் பாசராத்திரம் வைஷ்ணவமான ஆரம்பங்கள்னு ஒரு கணக்கு வச்சிருக்கோம். கேரள சம்பிரதாய ரீதியா இருக்கிறத அவசியமான இடங்கள்ல அதையும் நாம் சன்னிகளுக்கு போதுண்டு வருண்டு. கேரளாவுக்கு போயிட்டு நாம் பெருமாள் ஏகா சன்னிக்கு சேவிக்கிறோம், வேற எங்கேயும் சன்னிதா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் சன்னிக்கு போய் சேவிச்சா அந்த பிள்ளைதான் பெரிய ஆச்சாரியா சொல்றோம். தீர்த்தப்பிரசாதம் சீகரிக்கிறது பஞ்ச சம்ஸ்கார சுக்குதாராயிருக்கணுங்கிறதுக்காக பாட்டாளர் வர புஷ்பம் துளசிய வேலை வாங்கிப்பா ஏற்றுப்பா ஒத்திப்பா எல்லாம் அந்த மாதிரி பழக்கங்கள் தெரியவா சாதாரணம் வரைக்கும் கை ஊக்குவா பிரதட்சணம் பண்ணுவா இவைகள் செய்வா. எதற்கு இதை சொல்றேன்னா, குருவாயூர் சன்னிதி வாங்கவும் கூப்பிட்டா நீ கட்டாயம் வரையன்னு சொன்னேன் போனா அவர் நான் திருவள்ளுவர் செயல்படுகிற குருவாயூரப்பன் சீ வைக்காலும் ஆசைப்பட்டு குருவாயூரப்பனை புதிஷ்டப்படணும்னா பக்த செல்லான வர்த்தி பக்தாவுடைய இஷ்டத்தை பண்றதுக்காக குருவாயூரப்பனா பெருமாள் கேட்டான் இல்லையா. ஒரு புராண பிரசித்தமான ஸ்தலத்துல மாதிரி ஜெகநாதன் அப்படின்னா ஜெகநாத பெருமாள் எழுதும், ஆதிஜெகநாதன்னா ஆதிஜெகநாத பெருமாள். ஏன் ஆதிஜெகநாத பெருமாள் இருக்கார் அந்த திருப்புள்ளாணி அந்த இடங்கள்ல ஆதிஜெகநாத பெருமாள், ஆதிகேஸ்வர பெருமாள் தேவிப்பட்டினத்துல அங்கெல்லாம் அந்த மாதிரி பெருமாள் எடுத்தார். எதற்கு இதை சொல்றேன்னா, அந்தந்த இடங்கள்ல பக்த சந்தாபத்தியா இருக்கான், பக்தாவுக்காக நான் திருக்கடித்தானத்துல ரெடியா இருக்கேன் சேவகர் திருக்குறான் புறப்பாட்டு புறப்பாடுக்காக பெருமாள் ரெடியா இருக்க அப்படின்னு சொல்றது. பெருமாள் அந்த மாதிரி அனுகிரகிப்பார், பக்தால ஆழ்வார் அனுகிரகிச்சதாம். அத ஆழ்வார் சாதிக்க இந்த திருக்கடித்தானம் பாசுரத்துல அதன் பிறகு சந்தர்த்தத்தை உபபாதித்தருளி கிருதி சதா சந்நிகிதத்துவம் இருந்தும் வியந்தில் இருந்தும் வியந்து என்னை தன் பொன்னடிக்கு என்று தன் பொன்னடிக்கு இருத்தும் வியந்து இருத்தும் வியந்து வியந்து இருத்தும் இல்லையா, இருத்தும்னா அதிலே பிரதிஷ்டிதனாக ஆகப்பண்ணும் என்று அறுத்தித்து எனைத்தோர் பலனால் அழைத்தேற்று பலனால் அழைத்தேன் நான் என்னை இருத்தும் நீ பொன்னடிக்கு இருத்தும் தன் பொன்னடிக்கு என்னை இருத்தும் வியந்து இருத்தும் என்று நான் யாசித்தேன் என்று ஒரு நாள் இல்ல பல நாள் அழைத்தேற்கு. பெருமான் என்ன பண்ணா, புகுத்தமுடை வாமனன் தான் புகுந்து பல நாள் அழைத்தவுடனே அவன் தான் புகுந்தான் என் கருத்தையுடன் வீச்சியிருந்தான். என்னுடையதான அபிப்பிராயத்தை அறியும்படியும் அதை நிறைவேற்றும்படியும் என்னிலே வீச்சியிருந்தான் கண்டுகொண்டே அப்படின்னு சொல்லி கண்டுகொண்டு வீற்றிருந்தான். என்னை கண்டுகொண்டு வீற்றிருந்தான் ஆழ்வார் சாதிக்கக்கூடிய பாகுரம். அதுவே எம்பெருமானுடைய கிருதி சதா சந்நிதி தத்துவம், இதயத்திலே எப்போதும் கூடவே இருக்கக்கூடிய தன்மையை ஆழ்வார் அனுபவிச்சார். அதற்கடுத்தது ரொம்ப அழகா பெரியவா சொல்றது, சுதாசிய பிரகாச தத்துவம், தனக்கு தனக்கு தாசனா இருக்கிறதுங்கிற பிரகாசப்பட்டது. சுதாசிய பிரகாசகத்துவம் தன்னுடைய தாசனாக இருக்கும் தன்மையை பிரகாசப்படுத்துபவன் எம்பெருமான். இந்த பாசுரம் ரொம்ப பேர் அனுபவிக்கக்கூடியது, கண்கள் சிவந்து பெரியவாய் சிவந்திருக்கும் பெரீசா இருக்கும் கண், கண்கள் சிவந்திருக்கும் பெரீசா இருக்கும் வாயும் சிவந்து கணிந்து கோவப்பழம் மாதிரி வாயும் சிவந்திருக்கும் உள்ளே வெண்படிலகு சுடரிடகுதிகள் மகர குண்டலத்தை அதற்கு மேல மகர குண்டலங்கள் காதல சாத்தி இருக்கான். கொண்டர் வண்ணன் சுடர் முடியன் சாம்பல் நிறத்தான் பிரகாசிக்கக்கூடிய கிரீடம் சாத்தியிருக்கிறவன், நான்கு தோள்கள் பத்து ஆயுதங்களை சாத்தியிருக்கிறவன். குடி சார்ந்தன் ஒன் சங்கதை வாழ் ஆழியான் ஒருவனடியேன் உள்ளாழ்தம் அம்புதம் பாலகம் அம்புதேக்ஷணம் சதுர்புதம் சங்ககதாரி உதாருகம் சிவக்க சின்னம் கலதோபி கௌஸ்துபம் சீதாம்பரம் சாந்திரவயோத சொல்வகம் மகார்த வைதூரிய கிரீட குண்டலத்திஷா பரிஷ்வர்த்த சகஸ்ர குந்தனம் உத்தாப காஞ்சங்கத கங்கனாதி யோஜமானம் வசுதே வைக்கதன். ஸ்ரீபாகவத ஸ்லோகம் மாதிரி ஆழ்வார் சாதிக்கக்கூடிய ஸ்லோகம். கங்கரிசி வந்து பெரியவாய் ஆயுச்சி வந்து கணிந்து உள்ளே வெண்பலிடகு சுடரிடகு திகழ் மகரகுண்டலத்தன் கொண்டல் வண்ணன் சுடர் முடிய நான்கு தோழன் குடி சார்ந்தன் ஒன்றங்கதை வாழாளியான் ஒருவன் அடியே உள்ளாளேன்னு எட்டாம் பத்து எட்டாம் திருவாய் மொழிதான் ஆழ்வார். வைலட்சண்யத்தை காட்டக் கண்டு இந்த சம்சேகம் இக்கைக்காக பெருமாள் சம்சேகிச்சான் ஹிருதயத்தில் வந்து புகுந்தான் உடன் இருந்தான். அந்த சம்சேஷம் எப்போதும் இருப்பதற்காக அவன் வைலட்சண்யத்தை காட்டக் கண்டு இனியராய் தான் இவ்வளவு வசந்தவன் காட்டிச்சன். இது எந்தெருமான் தானா அடையாளத்தினரா நான்கு தோழன் யார் நான்கு தோழன் குனி சார்ந்தன் தஞ்சாயுதங்கள் தெரிச்சிட்டு காண அந்த எம்பெருமானுடையதான வைலட்சண்யத்தை அனுசந்தானம் செய்து சந்தோஷப்பட்டு திவ்யாக்காரேன பானாதிகளாலே திவ்யமான ஆகாரத்தோடு பிரகாசிக்கிறவன் தன்னுடையதான ஹிருதயத்துக்குள்ள எம்பெருமான் அடியே உள்ளே இருக்கான். அடியே உள்ளான் புறத்துள்ளான் பின்னால சொல்லப்பவன் உள்ளுக்குள்ள இருக்காங்க. திவ்ய ஆகாரம் திவ்யாக்காரம் எப்படி தெரியுது? வெண்பலிடகு சுடரிடகு திகழும் மகரகுண்டனத்தன் அப்படின்னு சொல்லி அந்த திவ்யமான ஆகாரம் தம் அற்புதம் பாலகம் அம்புலேக்கணம் அற்புதமான ஆச்சரியமான வடிவு கொண்டு இருக்கான்ங்கத்தாசிய பிரகாசகத்தம் தனக்கு அடிமை செய்வது நல்லது என்று பிரகாசப்படுத்துபவன் அப்படின்னு தான் ஆழ்வார் காண்பிச்ச. அது கருத்தாமல ஒன்பதாவது தசகம் கருவாணிக்க மலவே மணித்தனம் தாமரைக்காடுகள் பூத்தது போல். ஏற்கனவே வாசத்தனம் போல் தாமரின் வாசத்தனம் சொன்னார், இங்க தாமரை காடுகள் சொன்னார். திருமாறு வாய் கண் கை உங்கி காலுடையாள் காலுடைய ஆடைகள் சேவிடார் திருமார்பு தாமரை வாய் தாமரை கை தாமரை உங்கி தாமரை தாமரை காலுடையாள் எல்லாமே தாமரை தாமரையா இருக்கு. அப்பேற்பட்ட பெருமாள் திருமால் எம்மான் சிறுநீர் வயல் குற்றநாட்டு திருப்புடியூர் அருமாயன் பேரன்றி பேச்சிடல் அன்னமே இதற்கு என் செய்கிறேனோ அப்படிங்கிற பாசுரத்தில் எம்பெருமானை இவ்வாறு அனுபவிக்கிறார் ஆழ்வார். கருமாணிக்க மலையில் தம்முடைய அனன்யாக சேஷத்துவத்தை அனுசந்தித்து வைலக்கண்யாதிகளாலே அவருடைய சதாசிய நியம பிரகாசகத்துவத்தை முதல்ல சுவதாசியத்தை வெளிப்படுத்தினான்னு சொன்னார். இந்த சுவதாசியம் இந்த ஆத்மாவுக்கு எப்போதும் சொரூபங்கத்த காண்பிச்சான. சுவதாசிய நியம பிரகாசகத்துவத்தை உபபாதித்தருடினான்னு ஒன்பதாம் திருவாய்மொழி அத சாதத்திர சுபத்தையும் நித்தாம் சுவதாசியே சுவதாசியே நித்தாம் எம்பெருமானுடைய சேவகனாயிருக்கும் தன்மையிலேயே இருப்புங்கத்தையும் காண்பிச்சான்னு தாக்கல் எடுத்தா அப்படின்னு சாரி அதை காண்பிச்ச பிறகு பகவத் தாஸ்யம் சொரூபம் பகவத் தாஸ்யம் போக்யம் அப்படிங்கிறத அனுபவித்தவர். இதோட உயர்ந்த நிலம் பாகவத சேகத்துவமும் பாகவத கைங்கரியமும் அதை காண்பிக்கிற நெடுமாற்கடிங்கிறது பத்து பாசனங்கள் சம்பிரதாயத்தில் சொல்லும் போது ஆழ்வார் கரம புருஷார்த்தத்தை நெடுமாற்கடிமையிலே தீர்மானித்தார்னு சொல்லி சம்பிரதாயத்தில் சொல்றார். நெடுமாற்கடிமைங்கிற அந்த திருவாய்மொழி அவர் சொந்த திருவாய்மொழின்னு சொல்றது. அதுல பாகவதர்கள் பெரும்பாலும் அனுபவிக்கிறவா அவனோட அழகளை ஈடுபட்டுக்கிறவா அவனுடைய குணங்களை ஈடுபட்டுக்கான் அவர்கள் திருவடிகளே செஞ்சம் அவர்களுக்கு கைப்பற்றம் செய்வதே போக்கியம். இது கிடைக்கும் போது பகவானுடைய கைங்கரியம் கூட அப்பலம். இந்த புருஷார்த்தத்தை காட்டிலும் எம்பெருமான் ஆனந்தத்தை அனுபவிக்கிறாமா இருக்கோ, ஜெகசுத்தியாதிகளை பண்ணி அந்த ஆனந்தம், பெருமாளுக்கு இருக்கிற ஆனந்தம் கூட இந்த ஆனந்தத்துக்கு நிகராகாது. அப்படி இருக்கும்போது இந்த மூன்று லோகங்கள்ல சிறந்த ஐஸ்வர்யமா நாம் நினைக்கக்கூடிய இந்திர பதவியோ குபேர பதவியோ ஒரு ராஜாதி ராஜனா இருக்கிறதோ, இவைகளை காட்டிலும் மேம்பட்டதாக ஒசந்ததாக ஆத்மாவோட கைவரை அனுபவமோ இந்த பரமபுருஷார்த்தமான பாகவத சேதத்தும் பாகவத கைங்கரியத்துக்கு நிகராகாதுங்கிறத நெடுமாக்கடிமையில் அந்த ஆழ்வார் காட்டுகிறார். பத்தாம் திருவாரவையில் நெடுமாக்கடிமையில் எம்பெருமானுடைய அழகிலும் குணங்களிலும் ஈடுபட்டிருக்கும் சீகையிட்டவர் திருவடிகளில் சேஷத்துவமே நிலதிசய நிலதிசய சுகரூப புருஷார்த்தம் என்று அத்தியபகித்தவராய் பகவானுடைய வியாமுத்தத்வாதிகளாலே சீயதாசியாவதி பிரகாசகத்வத்தை நன்கு ஈர்க்கப்பட்ட தன்னுடைய தன்னை சார்ந்தவர்களுடைய தாசியத்திலேயே முடிவுள்ளது பரமபுருஷார்த்தம் என்பதை எம்பெருமான் காண்பிக்கிறான். நெடுமார்க்கடி மேல காண்பிக்கிறார். அது சற்று விஸ்தாரமா பார்க்க வேண்டிய விஷயம் இல்லையா? இந்த பெருமாளோட சேகமூத்தால் இந்த பாகவத சேகத்துவத்தை நெடுமார்க்கடிமைய மனசுல வச்சுட்டுதான், நெடுமார்க்கடிமையோட சாதத்தை மனசுல வச்சுட்டுதான் சுவாமி சந்திரஸ்ரீரங்க பத்மீச சரணத்திலான சேகராக ஜெயந்தி புவனத்திலான பதமங்கள் என்னவா சாதித்த ஜெயந்தின்னு சொல்றது அவர் ஜெயிக்கிறார்கள் அர்த்தம். ஜெயிக்கிறார்கள்னா ஜெயந்தி பகவான் கோஷம் பண்றோம், அவர்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும் மனசுல தாக்கல், அவர்களுக்கு மங்களாசாஸ்திரம் பண்றதே ஒரு கைப்பெரியம், அதை காண்பிச்சிட. கடைசி பாதுகாப்பிலையும் அந்த அந்த மாதிரி பாதுகாப்பு கடைசி ஸ்லோகத்திலையும் ஜெயதி இதுராஜ சுட்டிகி ஜெய்தி முகுந்த பாதுகாவிகளில் ததுவேதனாத்திகேந்த ஜெயந்தி பூமி சந்தமான ஆரம்பத்திலையும் கடைசியிலையும் சாதுக்களுக்கு ஜெயம். சாதுக்கள் யாரு? யார் சாதுக்கள்? உபனிஷத் சுதித்து சந்தமேனம் ததோ விதுரிதி ஆத்ம ஜானம் உள்ளவன் சாது சொல்லி, எம்பெருமானே லோகத்தை சிருஷ்டிக்கிறாங்க ஜானம் உள்ளவன் சாதுன்னு சொல்லி. அசந்தேவ சபவதி அசத் பிரம்மேதி சேத் அசத் பிரம்மேதி வேதசே அஸ்தி பிரம்மேதி சேத் வேதா சந்தமேனம் ததோ விதுரிதி. பிரம்ம தத்துவம் உண்டு, ஈஸ்வரன் உண்டு என்று அறிந்தவன் சத். அந்த மாதிரி அறிந்தவர்கள் சத்துக்கு, சத்துங்கிறது சங்கிறது ஏகவசனம், சந்தகாங்கிறது பகுவசனம். இந்த சத்துக்கு தித்தியாவின் பக்தி, அவனை சொல்றது சந்தம். சத் சந்தம் சந்தகா, சத் ஒரு சாது, சந்தகா பல சாதுக்கள் சாத்திகர்கள், சந்தம் ஒரு சாதுவை. இந்த வேதத்துல சந்தமேனம் தத்தோ விதிவிதி இவனை சத் என்று அறிந்தார்கள், இவனை சத்தாக அறிந்தார்கள். சந்தம் அப்படிங்கிற அந்த தித்தியா விபத்தி ஏனங்கத்துக்கு விசேஷமாகவோ ஏனங்கத்துக்கு விசேஷமாகவோ அச்சம் சொல்லணும். இப்படிப்பட்டவனை சத் என்று அறிந்தார்கள். ஏனம் சந்தம் ஆகும், கம் சந்தமாகு, எவனை சத்து சத்து அறிந்தார்கள் அப்படின்னா அஸ்தி பிரம்ம இது வேதச்சே, பிரம்ம அஸ்தி வேதச்சே, பிரம்மம் இருக்குன்னு தெரிகின்றவன சத்துன்னு சொன்னான். அதுக்கு முன்னால இந்த ஆத்மா சத் தேகத்தை காட்டும் விலக்கணன் ஆத்மா, அந்த ஜானமே சத்துவம். அதுக்கடுத்தது ஒசந்த சத்துவத்தை உபனிஷ சுதித்து அஸ்தி பிரம்மே தேவேதா சத்தமே நம்ம தோன்றும். ஈஸ்வரன் இருக்கான் சொன்னா பொருமா? அந்த ஈஸ்வரனே உபாசன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஈஸ்வரன் இருக்கான்னு தெரிஞ்சின்ற சத்தை காட்டிலும் ஒசந்த சத்து ஈஸ்வரனே உபாசன்னு தெரிஞ்சுக்கிறது. ஈஸ்வரனே உபாசன்னு தெரிஞ்சுக்கிறவனை காட்டிலும் ஈஸ்வரன் இன்னென்ன ஆகாரங்களாலே உபாசியன், இப்படி இப்படி உபாசியன், அவனை தியானம் பண்ணும்போது நம்மை தாழ்த்தி அவனை உயர்த்தி நமக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சொல்லி இந்த வேணும்னு அறிந்து அதை தெரிந்து அதை பிரார்த்தித்து அவனை பிரார்த்திக்கிறவன் சத்து. அப்ப சாமான்யமா ஈஸ்வரன் இருக்குன்னு சொல்ற ஆஸ்திகனை காட்டிலும் ஆஸ்திகதையோட சாஸ்திகத்தை அதிகமாகி சத்தகுணம் அதிகமானால்தான் ஆஸ்திகதை வரும். இந்த ஆஸ்திகதையிலும் சாஸ்திகத்தை அதிகமாகி இந்த மாதிரி இடைநிலை உயிர்நிலை தட்டநிலை தடையாக தூக்கீடு முழுவினை பிராப்தி விரோதியா இருக்கக்கூடிய தடங்கள் பிராப்தியமான புருஷார்த்தம் இத்தனையும் தெரிந்தவன் சத்துனா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சத்து, வைஷ்ணவர்கள் சத்து, விட்டுவ உபாசனம் அற்றவா சத்து, விட்டுவ உபாயமா வருகிறவா சத்து, பக்தியாளியோ பிரபத்தியாளியோ வருகிறவா சத்து, அவனே பலன் நினைக்கிறவா சத்து, பழமை காட்சிகள் சத்து. அதத்தான் சுவாமி சாதிச்ச சந்தகா ீரங்கலனத்ராண சேகராக ஸ்ரீரங்க பிருத்தி ஈசனே சர்வேஸ்வரங்கிற ஞானம் இருக்கிறவன் சத்து. அவனை காண்டும் அவன் திருவடிகளே தஞ்சம்னு நினைச்சிருந்தவன் சத்து. அவனை தஞ்சம்னு அடைஞ்சு அந்த திருவடிகளே தனக்கு சேகர பூதம் பிராப்தம்னு நினைக்கிறவன் சத்து. அதை சொன்ன ஸ்ரீரங்க புத்தீச சனனத்ரான சேகராக. அப்ப யார் சத்துனா நீங்க இருந்தாலும் சத்து. பிரபதி பண்ணிட்டு சுவாமி அப்படி விட்டுள்ள நம்ம இருக்க முடியாதா? பரகாலத்துல பெருமாள் சொல்லிக்கு வந்தோம், திருவாமொழி சொன்னோம், கோஷ்டி ஆச்சு, அடுத்த நிமிஷம் மத்தியானம் 2 மணிக்கு இங்க வந்தா யாரும் கிடையாது. அப்ப தத்துவம் கொஞ்ச நேரம் இருக்கு, அப்பதான் போயிடுறது. அப்படி இல்ல, தெரிஞ்சு பஞ்சசம்ஸ்காராதி சம்ஸ்காரங்கள் செய்திட்டு பெருமாள் அடையணும்னா உபாயத்தை அனுஷ்டித்து இந்த மந்திராச்சங்களை நான் நிஸ்தாரமா தெரிஞ்சுக்கணும்னா ரகசியத்தை காலக்ஷேபம் சொல்லி, பகவத் அனுபவம் போகணும்னா பகவத் விஜய காலக்ஷேபம் சொல்லி, அத பிரதிபாதிகள் நிரசிக்கும்படியான அளவிலே தெரிஞ்சுக்கணும்னா ஸ்ரீபாஷத்தை காலக்ஷேபம் பண்ணி, எந்தருமாவுடைய திருவாக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க ஜீவாபாஷத்தை காலக்ஷேபம் பண்ணி, இவைகள் எல்லாத்தையும் நமக்கு பண்ணி வைக்கக்கூடிய ஆச்சாரியார் ஸ்ரீரங்க புத்தீச சரணத்ரான சேகரார். அப்ப யார் ஸ்ரீரங்க புத்தீச சரணத்ரான சேகரார்? பகவத் பக்தியிலே திளைத்தவர்கள் ஸ்ரீரங்க சரணத்ரான சேகரார். ரங்கநாதன் மங்களாசாசன் மன்னாசன் ஆழ்வார்களும் காலக்ஷேபாதிகள் சொல்லி ஜீவராசிகளை வெளிப்படுத்தக்கூடியவா ஆச்சாரியர்கள் அனைவரும். அந்த ஆச்சாரியர்கள தலை சிறந்தவர்களா இருக்கக்கூடிய திருத்யா திருப்பத்ம சிம்மாசன ரசிக்க ஹயக்ரீவகேஷோர்னி கோஷ சித்த பிரத்யர்த்தி திருப்திகி தேவி பகுகுணா பங்கி ரத்ம குருநாம் அத்ம குருபியோ நமஹா, அத்ம பரம குருபியோ நமஹா, அச்சத் சர்வ குருபியோ நமஹா, ஸ்ரீமதே வேதாந்த குருவே நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நம, ஸ்ரீ மகாபூதாய நம, ஸ்ரீமத் யாவனமுனியே நம, ஸ்ரீ ராமமிஸ்ராய நம, ஸ்ரீ குண்டலீகாட்சாய நம, ஸ்ரீமன் நாதமுனியே நம, ஸ்ரீமதே சரகோபாய நம, ஸ்ரீமதே விஸ்வசேனாய நம, ஸ்ரீ நம ஸ்ரீதராய நம வரைக்கும் அந்த 2 பேர் தவிர வேலை யார் திருமணியை தெரிவிக்கிறோமோ அவளை தவிர விஸ்வசேனர் வரைக்கும் குருபரம் முறையில் அனுசந்தானம் பண்றவாழ்தான் சத்துக்கள். இருந்தாலும் உபதேசம் பண்ணி டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நமக்கு காரணமாயிருக்கா? சுவாமி உங்களுக்கு எங்கேருந்து சுவாமி ஞானம் வந்தது? விஸ்வசேனட்டேன்னு வந்து தெரியுமா சொல்லலாம். நான் விஸ்வசேனரை பாத்தியா? இல்ல, அவரோத்தருக்கு சொன்ன, அவரோத்தருக்கு சொன்ன, அவரோத்தருக்கு சொன்ன, எங்க ஆச்சாரியன் எனக்கு சொன்ன அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆச்சாரியால் அத்தனை பேரும் சீரங்க புத்தீச கரணத்தான சேகரால் பாதுகையா விஸ்வசேனரை கூட சொல்லி நான் சீரங்க புத்தீச கரணத்தான சேகரேன். அந்த மாதிரி இருக்கக்கூடியவா அவா எதாரையும் சேர்த்துதான் சுவாமி ஸ்ரீரங்க புத்தீச சரணத்தான சேகராகாது. அந்த ஒரு பதத்துல ஆழ்வார்கள் ஆச்சாரியால் அத்தனை பெரிய அப்படாத வரைக்கும் உங்களாதார்கள் சுவாமி. அதே மாதிரி சம்பிரதாயம் தான் திருப்பத்ம சிம்மாசன ரசிகா ஹயக்கிங்கிற கேட்டோர் விகோஷ ஸ்ரீ பரகாள மண்டல சம்பிரதாயம். அவ்வளவா தன் ஆச்சாரியன் சொல்லிக்கலாம். இந்த இடத்துல சொன்னச்சே இவாள் அனுசந்தானம் நமக்கு ரூபம். அதனாலதான் இங்க இருக்கிற அத்தனை ஆச்சாரியால் படத்திலையும் சித்தத்ம சிம்மாசன ரசிகா ஹயக்கிரி வாழ்க்கத்தை சித்திரமாவே காண்பிச்சிருக்காங்க. அனுபவம் இவள யாரு? அவன் அடியா புயல் நேரம் புயல் நேரம் போ திருமே அம்மான் புனைப்பும் கடல் அடிக்கு ஸ்வயமே அடிமை தலை நீங்கினார் சயமே அடிமை தலை நீங்கினார் சிறுமாவே நிமித்த என் செந்தாமரைக்கு திருக்குறள நறுமாவிலை நான்மலர் அடிக்கு புகுதலன்றி அவன் அடியாரா இருக்கக்கூடியவன். இது மாண்டம் முன்னு விண்ட செங்கோணத்த பவளவாய் செந்தாமரைக்கன் என்னம்மான் பொங்கே புகழ்கள் வாயவாய் புலன்பொல் ஒளிவு என்ன வாசிலாம் என் மனத்ததாய் இல்ல புலன்கள் ஒளிவு உம்மனத்ததாய் அங்கே மலர்கள் கையவாய் வழிபட்டோடி நிற்போம். மாயன் கோல மலரடிக்கு சுழிபட்டோடும் சுதச்சோடி வெள்ளத்து இன்புற்று இருந்தாலும் இந்த பாசுரத்தில் சொல்ற விஷயம் மாயன் கோல மலரடி சீதை குண்டநாதனுடைய திருவடி. அது எப்படி இருக்கு? அந்த சீதை குண்டநாதனுடையதான திவ்ய தரிசனம் அவ திருமேனிலிருந்து பிரபவர் தான் சுவாமி. திருமேனிலிருந்து பிரபவர்லாம் சூரியனை தொடர்ந்து பார்த்து இருந்தா அப்படி அப்படி வர மாதிரி இருக்கும் ஒளி சுத்திர மாதிரி இருக்கும் இல்லையா? அத சொன்னி வெள்ளம் சுடச்சோதி வெள்ளம் சுடிபட்டோனும் சுடச்சோதி வெள்ளம் இது சாப்பிடு அது உஜ்ஜன எவரும் பார்க்கலாம் சூரியனை நன்கு பிரகாசிக்கத்தையும் பார்த்தா எனக்கு தோணினது நிறைய பேருக்கு தோணிருக்கும் சாதாரணமா சூரியனை பார்க்கச்சு ஒளிவெல் ஒளி வெள்ளமா இருக்கும் அது அப்படி சுத்தர மாதிரி இருக்கும் தொடர்ந்து பார்த்தோம்னா அது மாதிரி இருக்கு இல்லையா? என்ன இது கூசும் கொஞ்ச நேரத்துக்கு மேல பார்க்க முடியாது அங்க போய் பார்க்கச்சேன் திருஷ்டி பிரதான மண்டத்தால ஞானத்தால பார்க்கத்தால கண்ணு கூச ஆழ்வார் பார்த்த யோகத்தால கிடைச்சது மயர்வர மதின மதுரை பெற்றவரானத்தால கேட்டு கிடைச்சது நமக்கு புரியும்படியா சொன்ன சுழிபட்டோரும் சுழற்சோதி வேண்டாம் அது இதுக்கு நிகழில்லைன்னு சொல்ற கைக்கடைக்கு நிகழில்லைன்னு சொல்ற சுழற்சோதி வெள்ளத்தில் இன்புத்திருந்தாலும் இழிபட்டோரும் உடனில் பிறந்து தன் சீரியான் கற்று தன் சீர் அந்த பெருமாளுடைய கல்யாண குணங்களை யான் கற்று எப்படி விஸ்வசேனரால் உபதேசிக்கப்பட்டு அவனுடைய அனுகிரக விசேஷத்தாலே மயர்வற்ற மதிநலம் அருளின அவனுடைய கருணையாலே யான் கற்று அது என்னாச்சு அந்த சுதச்சூரி வெள்ளத்தோட அனுபவம் கொங்கே புகழ்கள் வாயவாய் நான் பார்த்த வடிவு சிறுவடிவு பெருவடிவு அளந்த வடிவு ஆன வடிவு கடந்த வடிவு கிடந்த ஒழிவு அத்தனையும் ஞாபகத்துக்கு வந்து தாழ்வார். கடல் ஞானம் செய்கிறேனும் ஆவே யானையேனும், கடல் ஞானம் ஆவேனும் யானையேனும், கடல் ஞானம் கொண்டேனும் யானையேனும், கடல் ஞானம் தீண்டேனும் யானையேனும், கடல் ஞானம் உண்டேனும் யானையேனும். கடல் ஞானம் செய்த ஒழிவு வெள்ளத்தளவில் தீரமந்தவித்து, கடல் ஞானம் செய்த ஒழிவு அதிரவிஷிக்கார் கிடையே ஜந்து உணவுக்கு ஜாத நிர்வேதா கலர கலேவர யோகம் விதரத்தீங்கிற வடிவு. பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மீங்கிற வடிவு, கடல் ஞானம் செய்த வடிவு. கடல் ஞானம் ஆவேன் யானை என்னும் வடிவு தத்துவம் அசிங்கிற வடிவு. ஜெகத்தெல்லாம் காமிச்சு ஐததாத்தம் இடம் சர்வம்னு காண்பிச்சது, சர்வமிடம் ஐததாத்தம்னு காண்பிச்ச வடிவு. எல்லாமும் சிதறித்து சீட்டமான எம்பெருமான தியானம் பண்ணா அது கடல்யாளம் ஆவேனும் யானையும். அடங்கையில் சம்பத்து அடங்க கண்டு ஈசன் அடங்கையில் அகுது அது கடல்யாளம் ஆவேனுங்கிற வடிவு. கடல்யாளம் கொண்டேனும் யானை என்னும், கடல்யாளம் தீண்டேனும் யானை என்னும், கடல்யாளம் கொண்டே மகாபலி கிட்ட போய் யாசகம் வாங்கி மொத்தத்தையும் மாறியை அசங்கும் விருது மேடன் அளந்தவர். கலைஞானம் தீண்ட வடிவு கோபாயே தரிசம் ஜெகந்தி புகனா போற்றி பவித்ரீகித பிரம்மாண்ட பிழையோழ்மி கோல குருபிகி கோலாலே குருகுரை தம்சாபுர போட்டிகாட கடனாஸ்தம் படித்த சிறுகி பிரம்மஸ்தம்பமசோ தேவ விஷம் பலான்னு சொல்லக்கூடிய கோபாயே தரிசம் சுவாமி தேசியன் பிரார்த்திக்க வராக பெருமான் படிக்கும். அதே மாதிரி வடிவு கடல் ஞானம் படைத்து பிரமன் வேதம் இழக்க அந்த வேதங்களை உயிர்த்துக் கொடுக்கிறதுக்காக வந்த முடிவு அயக்கின்ற யோகை வேதார்த்த பிரகினோதி கத்மனி யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோகை வேதார்த்த பிரகினோதி கத்மனி அப்படிங்கிற வடிவு. இது அத்தனையும் யோசிக்கிறோம். சுழிபட்டோடும் சுடச்சு ஒரு வெள்ளத்தில் மூத்தி இருந்தாலும் இழிபட்டோடும் உடலில் பிறந்து தன் தீர் யான் கற்று ஒளிபட்டு ஓடும் கவி அமுதம் இத்தனை வடிவு பொங்கையை புகழ்கள் வாயவாய் புலன்கொள் வடிவு என் மனத்ததா. புலன்கொள் வடிவு பலரூபம் இல்லையா, யுவரூபம் இல்ல, விபவ ரூபம் இல்ல, அந்தர்யாமி ரூபம் இல்ல, புலன்கள் வடிவு எல்லோருக்கும் புலன்கள் வடிவு அச்சாவதாரம் அது ஆழ்வார் சாதித்த புலன்கள் வடிவு என் மனத்தராய் உத்தோமா வாயாக பாடினோம் மனசுல வந்த உடனே புஷ்பத்தை எடுத்து அச்சனம் பண்றோமா அங்கே மலர்கள் கையவாய் வழிபட்டோட அருந்தே உக்கரணங்களாலையும் பக்தி பண்ணணுங்கிற ஆழ்வா காண்பிச்சேன். இதுக்கு வரகாத சுவாமி எடுமாறுக்கடி மேல விஸ்தாரமா அனுபவிக்கிறார். ரொம்ப நன்னா இருக்கிறது பாசுரங்கள் எடுமாறுக்கடி நீக்கி சொல்லச்சே பயிரும் சுடரடியே பாகவத பிரபாவத்தை சுவாமி சாதிச்சுட்டே ஆழ்வார் இந்த என்ன சாதிச்ச சுவாமி பின்மோக்கி வாடா திருக்கொண்டு சாதிச்சாவோ சீவகிட்டவா ராமானந்தவர் ரொம்ப கஷ்டண்டா சீவகிட்ட போட்டி ராமானந்தவர் கஷ்டம் அப்படின்னா ஏன் அப்படின்னா ராமாயணம் சாதாரணமா ராமாயணம் சேர்க்கணும்னா ராமாயணமே 24000 ஸ்லோகம் 10000 ராமாயணத்துல 24000 2000 ஸ்லோகம் கூட சொல்ல முடியாது. நாளைக்கு 100 ஸ்லோகம் சொல்ல முடியுமா ராமாயணம் கஷ்டம் சிறக்கதான் சொல்றா. ஆனா அவ என்ன பண்ணுவா சீவகிட்டவாட்ட ராமாயணம் சொல்றா அப்படின்னா சுவாமி ராமாயணம் சொல்றா நன்னா சொல்றான்னு கேட்பாங்க. ராமாயணம் சொன்னா வேதம் சொன்னா போறாதே விஜயத்திரம் சொல்லணுமே ஏதாவது பாசுரம் சொல்லோ அப்படின்னா அது போய் கேட்பாளா பாசுரம் சொல்லுறான்னு பாப்பா அது கூட சேகரிக்கலாம் பாசுரம் பாசுரம் சொல்ற ஹரிஸ்வகி வியாக்கியானம் சேர்த்துட்டு பாடம் அது போய் பாப்பாள் ஹரிஸ்வகி ராமாயணம் சொன்னரா அப்படின்னு பாப்பா அதுவும் சொல்ற சரி அது சொல்ற சரி ஆழ்வாருடைய சீசுக்கு அனுபவம் ஏதாவது அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. மறுநாள் போய் அருமை இருக்கு அப்படின்னா அது போதாது. மற்ற புராணங்களா சேர்த்து சொல்றாங்க, அதுவும் சொல்றாங்க, அது போதாது. ஆச்சாரியா சீசுத்தான் இருக்கா, ஆச்சாரியா ஸ்தோத்திரங்கடா இருக்கா அப்படின்னு மறுநாள் அப்படி கேட்டிருந்தா அதுவும் சொல்றாரு அப்படின்னா, அதுவும் சொல்றேன் தேஜியுடைய ஸ்தோத்திரம் பாடாது வீரர் சொல்றோ அப்படின்னா அதுவும் சொல்றாரு அப்படின்னா. அவ்வா ஆச்சாரிய சமாச்சனம் பண்ண கதை ஏதாவது சொல்றாடா குருபரம் பறையை சிக்கிறார், அதுவும் சொல்றாரு. அப்புறமா கேட்டாலாம் அவர் உபன்யாசம் கேட்க நிறைய கூட்டம் வந்தான்னு கேட்டான். கொஞ்சம் பேர் வரா அப்படின்னா கால் வச்சுக்கிட்டவா வராடான்னு கேட்டான். கேட்டு கால் வச்சுக்கிட்டவா யாராவது உபன்யாசத்துக்கு வராடா அப்படின்னா அந்த மாதிரி அந்த மாதிரி வீட்டுல சீ வைச்சவா அப்படின்னா சாமி சாய்ச்சார் இந்த மாதிரினாக்கா இதுவுமே கேட்டு போயிடுவாடா தைரியம் சொல்ல வேண்டியதே ஆழ்வார் சாய்ச்சரே இங்க என்ன அதிகப்படியா சொன்னார்னு கேட்டாராம். அதுக்கு சுவாமி பயிர்னா எப்படி அழகா சாதிக்கிறார் என்ன அப்படின்னா பயிரின் சுழல்வடிகள் பாகவதர்கள் சேஷிகளை என்றது பாகவதாரே எனக்கு சுவாமி பயிரும் பிறப்பிடையோடு எம்மையாளும் பரமரே சேஷிகள் சொன்னார். இங்கு பாகவதர்கள் போக்கியர் என்றது பாகவதால் போக்கியம் பாகவதால் சேவிக்கின்றே இருக்கணும் அவள் கைக்கெல்லாம் பண்ணணும் அது ரொம்ப போக்கியம். இந்த போக்கியதைக்கு எதிராக வியன்மூ உலகு தெரியும் போல தானே தானே ஆனாலும் புனைகும் கடவுளுக்கு சைவை அடிமையை தலை நின்றா திருத்தால் வழங்கி உண்மையே பெயரை யார் பெற்றதுமோ அவியே இங்க நின்று இவாழ சேவிச்சு இவாளுக்கு கை கல்யாணம் பண்றதுக்கு ஒன்னும் பிரயோஜனம் மூவரும் கெடினும் போய் தானே தானே ஆனால் ஆத்ம கைவழியா கிடைச்சாலும் போறால் ஒரு வழி மேல சொன்ன சுழிபட்டோடும் சுடத்தோடு வெள்ளத்தின் புத்தி இருந்தால் லோகங்கள்லாம் கிடைக்கிறான்னு இருக்கட்டும் பெருமா சுற்றி எல்லாம் பண்ணி அவரான் அடையில பாருவோம் அதுல இருந்து சேர்ந்தா கூட இதுக்கு ஈக்குவல் பெருமாள் பிரிமையில அவ்வளவு வசத்தியா சொன்ன பாகவத சேஷத்துவம் பாகவத கைங்கரியம் பரம போக்கியம். அது எப்படின்னா பாகவதாருடைய பாகவதாரோட பாகவத கைங்கரியம் கூட வேண்டாம் கூட இருந்தாலே போதும் கூட பாகவதாரோட கூட இருக்க வேண்டாம் பாகவதாருடைய தாசாருடைய தாசாருடைய தாசாருக்கு கூட இருந்தா அடியாரடியார் அடியாரன் போக்கள் அவருக்கே கூடுதலாய் செல்லும். இது யாருக்கு சுவாமி கைகரம் பண்ணே ஆச்சாரியருக்கு கைகரம் பண்ணிட்டா பெருமாள்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கிற அந்த ஆச்சாரியம் கிட்ட இல்ல சுவாமி ஆச்சாரியருக்கு ஒருத்தர் கைகரம் பண்ற அவருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ற அவருக்கு ஒருத்தர் அசிஸ்டண்டா இருக்க அவாத்து வழக்கா இருக்கணும் அடியார் அடியார் அடியார் என் கோப்பில் அவருக்கே விடுகளா ஆச்சரியம் நல்ல கோட்பாளே வாசனம் இல்லையா வாய்க்க தமியேக்கு ஆழ்வார் கேட்கலாம். எனக்கு வாய்க்கடும் நானும் வாய்க்கடங்கே நானும் வாய்க்கடங்கு நெகிர்நீர் கடலை படைத்து தந்தாலும் தோழும் விழிகளும் தமிழாத பரபரப்பி இன்னும் படரும் கற்பகாவும் நெய்மண்ணாயிற்றின் கோளுடைய மணிபடை போல் கிடந்தான் தமிழர்கள் கூட்டமே அவள் தமிழர்கள் கூட்டவள் விடை நாதம் செய்யும் சிதன் மூர்த்தி அமர்வள் ஆழி சந்து வாழ்வு தண்டாடி வருடையன் குமரன் கோல ஐங்கடவேதாரி கோயில் அடியாரம் தமர்கள் தமர்கள் தமர்களாம் சதிரே வாய்க்கதமியே என்ன சேர்ந்தவா பிரமணன் அப்படின்னு யாராவது அருளப்பாடு சொல்றாரோ அந்த சீவைக்கவாள் எல்லாருக்கும் என்ன கிடைக்கணும்னா பாகவதாருடைய சீவைக்கவாளுடைய அடியார்களுடைய அடியார்களுடைய அடியார்களோடு கூட இருக்கக்கூடிய தன்னையும் அவாளுக்கு கைந்தது அவருக்கே குடிகளாய் செல்லும் அவளுக்கு குடியடிமை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும்னாலா நான் செய்யதான் தொண்டர் கவுருந்த சொன்மாளிகள் சொன்னேன்னு ஆழ்வார் சொல்லக்கூடிய அந்த பாசுரங்களுடைய அர்த்தத்துல இந்த பாகவதாருடைய திருவுள்ளத்துல இவன் நம் மகன் அப்படிங்கிற இனிமையான எண்ணம் வரணுங்கிறதுதான் எல்லாருக்கும் விபக்ஷிதம் அதையே அடியணும். இங்க பாகவத கோஷியில பிரார்த்தனை பண்ணிட்டு இதெல்லாம் கூட்டி படிக்கிறேன். கவிதார்கே சும்மா கல்யாணம் சாதனை வெங்கடேஷ் ஆயுர்வேதா அந்த குரவேதா